நான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி ஸ்வாதயன்னிஹ சர்வேஷாம் த்ரய்யந்தார்த்தம் சுதுக்ரஹம் ஸ்தோத்ரயாமா சயோகீந்திரஸ்தம் வந்தே யாமுனாஹ்வயம். பாரத்வாஜ குலப்தி சீதகிரண ஸ்ரீ ஸ்ரீனிவாசாத் குரோர் லப்த ஸ்ரீதர சக்கரலாஞ்சன விதிம் கங்கேந்திர யோகீஸ்வரே விநியஸ்தாத்மபரம் ததீய கருணா சம்பிராப்த சஜ்ஞானகம் வந்தே சாந்திதமாதியுக்தமனகம் ஸ்ரீ மாதவாரியம் குரும் ஸ்ரீகிருஷ்ண ஸ்ரீரங்கலக்ஷ்மண முனீந்திர பதாரவிந்த சேவோபலப்த நிகமாந்த யுகாந்தரங்கம் வைராக்ய பாக்ய குணவத் நிரவத்ய குண பிரகர்ஷம் வந்தே சதா வரதலக்ஷ்மண யோகி வரியம் ஸ்ரீசைலவம் சனிததாதந்த சிம்மசூரே பாதாம்புஜ பிரணயினம் ததவாப்த மந்திரம் ஸ்ரீமந்த சிம்ம குருவரிய கிருபாத்த போதம் ஸ்ரீ தேவநாத குருமாத்ம குணாட்யமீடே ஸ்ரீகிருஷ்ண பிரம்ம தந்திரோத்தம குரு கருணாவாப்த சக்ராங்க பாஷ்யம் வைராக்யாச்சார வார்த்தௌ வரத பத முகே லக்ஷ்மணே நியஸ்தபாரம் ஸ்ரீவாகீஷாத்வதுரியம் ஷடரி பிரியதிராட்வேத சூடாரியமூர்த்திம் நூத்னம் ஸ்ரீரங்கநாதம் நவகரிமதனம் பிரம்மதந்திரம் ஸ்ரயாமஹம் ஸ்ரீதுரகவதன பாதூ சந்தத பரிசரணமாத்ர பரமார்த்தஹ ஜயது ஸ்ரீமான் அபினவரங்கேந்திர பிரம்மதந்திர பரகாலஹ பரியாய பாஷ்யகாராய பிரணதார்த்திம் விதூன்வதே சர்வதந்திர ஸ்வதந்திராய த்விதீய பிரம்மணே நமஹ ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி தஸ்மை ராமானுஜாரியாய நமஃ பரமயோகினே ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ நமோ சிந்தியாத்புதாக்லிஷ்டஞானவைராக்யராசயே நாதாய முனயே காத பகவத் பக்தி சிந்தவே தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்வஜ்ஞானானுராக மஹிமாதிசயாந்த சீம்னே நாதாய நாத முனயே எத்ர பரத்ர சாபி நித்யம் யதீய சரணௌ சரணம் மதீயம் பூயோ நமோ பரிமிதாச்சுத பக்தி தத்வஜ்ஞானாமிருதாப்தி பரிவாஹ சுபைர்வசோபிஹி லோகேவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாத முனையே யமினாம்பராய. இன்னைக்கு 3வது ஸ்லோகமான இந்த ஸ்லோகம்தான் சேவிக்க வேண்டியது. இதனுடைய பாஷ்யத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். மறுபடியும் ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிச்சு பதச்சேதம் பண்றேன். என்னென்ன பதங்கள் இருக்கு, என்ன சமஸ்த பதங்கள் இருக்கு அதை தெரிஞ்சுட்டோன்னா சமாசத்துல அடுத்தது கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு அதை புரிஞ்சுண்டு டோட்டல் அர்த்தத்தை புரிஞ்சுண்டு இது எப்படி நாதமுனிகளுடைய பிரணாமத்துக்கு பிரணாமத்தை தெரிவிக்கிறதாக இந்த ஸ்லோகம் ஆறுது அப்படின்றத வியாக்கியானம் மூலமாகவும் சுதந்திரமா ஸ்லோகம் மூலமாகவும் தெரிஞ்சுக்க போறோம். பூயோ நமோ பரிமிதாச்சுத பக்தி தத்வஜானாமிருதாப்தி பரிவாஹ சுபைர்வசோபிஹி லோகேவ தீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாத முனையே யமினாம்பராய. பூயா நமஹ அபரிமிதாச்சுத பக்தி தத்வஜானாமிருதாப்தி பரிவாஹ சுபைஹி. அதுவரை ஒரு பதம் அபரிமிதாச்சுத பக்தி தத்வஜானாமிருதாப்தி பரிவாஹ சுபைஹி வசோபிஹி. என்ன சுவாமின் இஷ்டத்துக்கும் பதச்சேதம் பண்றீர், இவ்வளவு பெருசா ஒரு பதச்சேதம் பதம் போடுறீர். பூயா நமஹா ச அப்படின்லாம் நடுவில் நடுவில் சின்ன சின்னதா பதங்களை பிரிக்கிறார். உம இஷ்டமா அப்படின்னு கேட்ட அரியனுடைய இஷ்டமே கிடையாது இதுல. என்ன சமஸ்த பதங்கள் அப்படின்னா அதை ஒரு பதமா பரிகணனம் பண்ணணும் அப்படின்றதுதான் நியமம். பதச்சேதங்களுடைய பதச்சேதத்தினுடைய நியமம் பத நியமமும் அதுதான். பதம்னா என்ன அப்படின்னா அவர் சுப்திங்கந்தம் பதம் அப்படின்னுட்டு லக்ஷணம் சாதிக்கிறார். சுபந்தம் திங்கந்தம் அப்படின்றதாக சுபந்தம் திங்கந்தம் இதுதான் பதம். சுப்திங்கந்தம் பதம் அப்படின்ட்டு இந்த பூயா நமஹா நமஹா இதெல்லாம் சுபந்தங்கள். அபரிமிதாச்சுத பக்தி பக்தி தத்துவ பக்தி தத்துவ ஞானாமிருதாப்தி பரிவாக சுபைஹி. அங்கதான் விபக்தி எண்டிங்கே வருது. சுபந்தம்னா அந்த விபக்தி எண்டிங்ஸ் சுபந்தம்னு சொல்றோம். திங்கந்தம்னா தாத்து எண்டிங்ஸ் தாத்து. அது என்ன, சில சமயத்துல தாத்துக்கள் வரும். இதுல நமஹான்றது நமாமின்னு வந்ததுன்னா தாத்து, தாத்து எண்டிங் திங்கந்தம். சோ இது தவிர என்ன பதம்னா அவ்யயங்களா இருந்தா பதங்கள் அப்படின்னு மூணே காரணம் தான் பதச்சேதம் பண்றதுக்கு. பூயா நமஹா அபரிமிதாச்சுத பக்தி. இதுல அபரிமிதன்றதுல அபரிமிதம் அபரிமிதா அந்த மாதிரி எந்த சப்தமும் அந்த எந்த சுபந்தமும் வரல. அச்சுத அப்படின்றதுலயும் அச்சுத பக்தி அதெல்லாம் சமாசம் வந்திருக்கு. தத்துவ அங்கேயும் தத்துவம்னு வந்திருந்ததான் பதம் பிரிக்க முடியும். அதனால தத்துவம்னு இல்லை, ஞானம்னு இல்லை, அமிர்தம்னு இல்லை, அப்திஹின்னு இல்லை, பரிவாகஹான்னு இல்லை, சுபஹான்னு இல்லை. இந்த இடத்துல சுபைஹின்னு இருக்கு. அதனால அது விபக்தி அண்டி சுபா சுபைஹி சுபம் சுபம்னு தான் வரணும். சுபைஹி அதாவது சுபம்னு பிரதமா விபக்தியில, சுபைஹின்றது திருத்தியா விபக்தியில, அது வச்சோபிகின்ற மறுபடியும் திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துக்கு அது விசேஷம். அதனால எங்கடா பதச்சேதம் பண்ணோம்னா நடுவுல எங்கேயும் விபக்தி எண்டிங் இல்லாததுனால அபரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஜானாமிருத அப்தி பரிவாக சுபைஹி என்ற இடத்துலதான் அந்த விபக்தி எண்டிங் வரதுனால அங்க பதச்சேதம் பண்றோம். ஏன்னா வெறும் ஸ்தோத்திரத்தின பாஷ்யம் சொல்றது மட்டும் உத்தேசம் இல்லை, கூடவே கொஞ்சம் சம்ஸ்கிருத ஜானமும் வளரட்டமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படுறது. போர் அடிக்கிறதா நினைக்க வேண்டாம், எல்லாரும் கொஞ்சம் சிரமப்பட்டோம்னா நிறைய பலன் கிடைக்கும். பச்சோபிஹி ஏன்னா வேறைய அப்படியே ஷோ பண்ணிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு ஷோவா தான் இருக்கும். ஷோ பண்ணச்சா ஷோ பண்ணக்கூடாது. ஏன்னா ஷோ பண்ணும்போது என்ன பண்ணும், அதை என்ன ஆழ உழுவதே அகல உழுவதிலும் ஆழ உழுவதே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த உழவர்கள் அது பயன்படுத்துற பழமொழி. அதனால மேல் மண்ணு கீழ் மண்ணெல்லாம் மாறி ஒரு அற்புதமான ஒரு அந்த அந்த க்ஷேத்திரத்தை பக்குவப்படுத்தி மிருதுவாக்கினாதான் அதுல வேற வரைக்க முடியும். அந்த மாதிரியாக இது உங்களுக்கு நல்ல பெரிய விஷயங்களை சொல்லணும்னா அதுக்கு முன்னா நம்ம மைண்டை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கணும். அந்த சாஃப்ட் பண்ணிக்கிறது இல்லைன்னா என்ன ஆகல, என்ன என்ன ஆகும்னா ஏதோ சொல்றதெல்லாம் மேலெழுந்த வாரியா போயிட்டே இருக்கும். நம்ம மேலே சார் ஊப்பர்சே ஜாத்தா ஹே சார் அப்படின்வான் கிளாஸ்ல. ஹிந்தி பசங்களுக்கு டீச் பண்ணோன்னா சார் ஊப்பர்சே ஜாத்தா ஹே, என்னதுடா ஊப்பர்சே ஜாத்தா ஹே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்ன ஊப்பர்சே ஜாத்தாஹேனா பக்ஷி ஊப்பர்சே ஜாத்தேஹே, இது எது ஊப்பர்சே ஜாத்தாரு, அதாவது அவன் மண்டைக்குள்ள நுழையலையா, அப்படியே மேலே இந்த மேலேயே பறக்கிறதான் தான் அந்த மாதிரி பறக்கும். ரொம்ப அழகா சொல்லுங்க, அதாவது அவளுடைய லாங்குவேஜ்ல கொஞ்சம் கொச்சையா சொன்னா கூட அது புரியறது நம்மளுக்கு. அவளுடைய மைண்டுக்குள்ள வந்து அது உள்ள பூராம அப்படி மேலால போறதான். ஏன்னா ஓரளவுக்கு புரியற மாதிரி இருக்கு, ஆனா புரியலன்னு சொல்ற ஸ்டேஜ் வருது, அது கூடாதுன்றதுக்காக. லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய, லோகே ஒரு பதம் சப்தமி விபக்தியானதுனால விபக்தி எண்டிங். அவதீர்ண சமக்ர அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனையே யமினாம் வராய அப்படின்றதா பதச்சேர். பூயோ நமஹான்றதாக மறுபடியும் பிரணாமத்தை தெரிவிக்கிறார். புன புனகா பிரணம்யன்னு எப்படி கத்தியத்ரயத்துல சாதிக்கிறாரோ பெருமாளை எப்படின்னா விழுந்து விழுந்து மறுபடியும் பதினாறு தடவை சேவிக்கணும். ஏன்னா ஒரு பதினாறு தடவை சேவிக்கிறது அப்படின்றது சகஜமா அந்த சரீரத்துல சரீரத்துக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியப்பிரதமாகவும் இருக்கு. பகவானிடத்துல அந்த எத்தனை தடவை சேவிக்கணும் அப்படின்னாக்க பெருமாளுக்கு திருவாரணத்துக்கு என்ன பதினாறு தடவை சேவிக்கணும்னு சொல்லி அந்த பதினாறு தடவை சேவிக்கணும் இல்லையா. அங்க இங்க ஆச்சாரியருக்கு புனகா புனகா அப்படின்னு சொல்ல பூயோ நமஹா அப்படின்னு இந்த பூயோவுக்கு மறுபடியும் பூயா மறுபடியும் பூயா இந்த மூணு ஸ்லோகத்தை சொல்றதுக்குள்ள நம்ம பதினாறு தடவை சேவிச்சுடலாம். அத அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு சேவிச்சோன்னக்க பூயா நமஹா அபரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஜானாமிருதாப்தி பரிவாக சுபைஹி அந்த சப்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இன்னும் மூணு தடவை சேவிச்சுடலாம். அப்படியாக இந்த மூணு ஸ்லோகம் மொத்தத்தையும் சேவிக்கிறதுக்குள்ள அனுசந்தானம் பண்றதுக்குள்ள பதினெட்டு தடவை அழகா சேவிக்க முடியும். ஏன்னா இவர் தான் நம்மளுக்கு பக்தி யோகத்துக்கு ஆச்சாரியராக இருக்கிறார். பூயஹா நமஹா அபரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஜானாமிருதாப்தி பரிவாக சுபைஹி வச்சோபிஹி. அவருடைய வாக்குகள்லாம் எப்படிதான் இருக்குன்னா அச்சுத தத்துவ பக்தி அச்சுதனிடத்துல ஏற்படக்கூடிய பக்தி இருக்கே அந்த பக்தியே தத்துவம், அந்த பக்தியே தத்துவமே ஒரு ஞானம், அதனுடைய அமிர்தமாக அமிர்தமயமான அப்தி சமுத்திரம், அதுல இருந்து வரக்கூடிய பரிவாகம், பரிவாகம்னா ஒரு சின்ன ஓடை, அப்படி அது பரிவாகம் எவ்வளோ எவ்வளோ சுபமா இருக்குமோ அந்த மாதிரி வச்சசுகள். பெருமாளிடத்துல நம்மளுக்கு ஒரு விதமான அபரிமிதமான பக்தியானது ஏற்பட்டதுன்னா அதனுடைய வெளிப்பாடாகிற வச்சனங்கள் வருமே வெளியில, அப்படிப்பட்ட வச்சனங்கள் இவருடைய வச்சனங்கள். அப்படிப்பட்ட வச்சசனால என்னடா பண்ணார்னா, லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய, லோகத்துல அவதரிக்க பெற்ற பரமார்த்த சமக்ர பக்தி யோகா, லோகத்துல இந்த வச்சனங்களாலதான் பக்தியானது அவதரிச்சது. அப்படிப்பட்ட பக்தி யோகத்தை உடையவர் அவர். அப்படிப்பட்ட இது சாதாரணமா புரிஞ்சுக்குங்க, அப்படி லோகத்துல அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய, சமக்ர பக்தி எங்கெங்கெல்லாம் பக்தியானது இன்னைக்கு லோகத்துல காண கிடைக்கிறதோ அவ்வளவு எந்தெந்த சம்பிரதாயங்கள்ல வேற வேற சம்பிரதாயங்கள்ல இன்னைக்கு பக்தின்னு கொண்டாடுறாளோ அது மொத்தத்துக்கும் காரணபூத்தரானவர் இவர் தான் அப்படின்னு. சமக்ர பக்தி யோகாய லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகத்துக்கு இவர் தான் வித்திட்டவர். அப்படிப்பட்ட நாதமுனையே யமினாம்பராய யமினாம் சிரேஷ்டாய அப்படின்றதாக, அதாவது சம்யமிகளுக்குள்ள சம்யமி சார்வபௌமகான்னு நம்ம பாஷ்யகாரர் சாதிக்கிறோமே, அதற்கு முன்ன ஒரு யதி பிரவணர் இருந்தார், யதீந்திரர் இருந்தார்னா அவர் நாதமுனிகள் தான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். பூயோ நமோ பரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஜானாமிருதாப்தி பரிவாக சுபைருவசோபிகி லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனையே யமினாம்பராய. சொன்னாலே சந்தோஷமா இருக்கு. ஒரு இப்பதான் நம்ம நிறைய பக்ஷணங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம், தீபாவளி பக்ஷணம், தீபாவளி முடிஞ்சிருக்கு, பக்ஷணங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். மழைக்காலம்ன்றதுனால சேர்த்து மருந்து, தீபாவளி மருந்து எல்லாம் சேர்த்து சாப்பிட்ருக்கோம். ஆனா அவ்வளவும் ருச்சி, அவ்வளவுலையும் ருச்சியே கிடையாது வஸ்துதா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ எவ்வளோ ருச்சியா இருக்குன்னு. பூயோ, அதனாலதான் அப்படி திருப்பி திருப்பி சொல்றேன், பூயோ நமகான அவர் சாதிக்கிறார். நம்மளும் புன புனகா சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் அடங்காததாகும் இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கு. அதன மறுபடியும் மறுபடியும் சொல்ல வைக்கிறது பூயோ, அது அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு இன்னும் 4 தடவை சொல்லலாம், தப்பே கிடையாது. அது 18 தடவை சேவிக்கிற மாதிரி 18 தடவை ஸ்லோகத்தையே சொல்லலாம். பூயோ நமோ பரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஜானாமிருதாப்தி பரிவாக சுபை வச்சோபிகி லோகேவ தீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாத முனையே யமினாம்பராய. புனரபி தமேவ ஸ்வநிஷ்டா பிரவண லக்ஷண பரமௌதாரிய விசிஷ்டம் பாவயன் புனஸ்ட பூயோபி நமோ நமஸ்தே இது நியாயேன பிரணவதி என அழகா அவதாரிக்க வைக்கிறார் சுவாமி தேசிகன். கீதையில புனஸ்ட பூயோபி நமோ நமஸ்தேன்றதாக அர்ஜுனனுடைய வச்சனத்தை இங்க ஸ்மரிக்கிறார். புனரபி தமேவ ஸ்வநிஷ்டா பிரவண லக்ஷண பரமௌதாரிய விசிஷ்டம் பாவயன், இப்படிப்பட்ட நாதமுனிகளை தான் மனதில் பாவித்து கொண்டு மனதார சேவித்துக் கொண்டு கண்ணீர் வர கண்ணீர் பெருக சேவித்துக் கொண்டு, எப்பேற்பட்ட உபகாரம், மகத்தான உபகாரம் லோகத்துக்கு பண்ணியிருக்கிற உபகாரம். ஒரு பெரிய ஏரியானது எப்படி தன்னுள்ள இருக்கிற நீர்னால சுத்தி இருக்கிற நிலங்கள் எல்லாம் இரிகேஷன் மூலமாக அதை குளிர வைக்கிறதோ, அந்த மாதிரியாக பக்தி அப்படின்றது இன்னைக்கு பரவி கிடக்கிற பக்திக்கு மூல காரணபூத்தரான நாதமுனிகளை பிரணாமம் பண்றார் யமுனாச்சாரியர்ன்றதுக்கு அவதாரிக்க வைக்கச்ச அவருக்கு உள்ள ஒரு அசாதாரணமான ஒரு விசேஷணத்தை இங்க ஸ்மரிக்கிறார். ஸ்வநிஷ்டா பிரவண லக்ஷண பரமௌதாரிய விசிஷ்டம், ஸ்வநிஷ்டா பிரவணத்தை தானே, அதாவது அதுக்கு முன்ன இருந்த ஆச்சாரியால் வந்து ஆச்சாரிய நிஷ்டை அப்படின்றது அப்ப அதுக்கு முன்ன கிடையாது, ஆச்சாரிய நிஷ்டை இதுக்கு அப்புறம் ஏற்பட்டது. அதற்கு முன்ன இருந்தது அது நாதமுனிகள் அனுஷ்டிச்சது ஸ்வநிஷ்டை, தானே தன்னுடைய பரத்தை பெருமாளிடத்துல சமர்ப்பிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஒரு யோக்கியத்தை. அந்த யோக்கியதா பாதகமான வஸ்து என்னதுன்னா அதுதான் யோகம். அது ஸ்வநிஷ்டா பிரவண லக்ஷணம் அப்படின்னு அத பரமௌதாரிய ஸ்வநிஷ்டா பிரவண லக்ஷணம், அதுவே ஸ்வரூபமாக உடையவர். ஸ்வநிஷ்டையில பிரவணராக இருப்பதே, ஸ்வநிஷ்டையில் ஈடுபாடு உடையவராக இருப்பதே யாருக்கு லக்ஷணமோ அப்படிப்பட்ட பரமௌதாரிய விசிஷ்டம், ரொம்ப உதாரமான குணங்களுடன் கூடியவர். கேட்டா உடனே கொடுத்துருவர். அடி எனக்கு அதுக்கு காத்துன்னு இருந்தார், குறுகை காவலப்பனுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக காத்துன்னு இருந்தார். ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்வநிஷ்டா பிரவண லக்ஷண பரமௌதார் சுனிஷ்டா பிரவணத்தைன்றதே ஒரு ஔதாரியத்தினால வர வேண்டிய ஒரு ஒரு வசந்த குணம். அப்படிப்பட்ட அதாவது சுனிஷ்டை என்றால் அதாவது தானே பகவானை அடைவதற்கான வழியை வழிமுறையை சாஸ்திரோக்தமான வழிமுறையை நாடுதல் நாடி அதில் இருப்பது அதிலேயே இருப்பது பகவானையே பாவித்து கொண்டு ஒரு பக்தி என்கிற பக்தி தான் ஞானம் பக்தி தான் யோகம். அந்த பக்தி யோகம் இருக்கே அதை கடைபிடித்தல் என்பதான ஒரு பரமௌதாரியம் தாதிச பரமௌதாரிய விசிஷ்டம். அப்படிப்பட்ட பரமௌதாரியதான் பரம உதாரத்தை உதாரா சர்வையேவைத்தே ஞானி துவாத்மெய்வமே மதம் என்று பெருமாள் இவாளெல்லாம் உதாராள்னு சாதிக்கிறார். ஏன்ன உதாராகன சத்ருவிதா பஜந்தே மாம் ஜனா சுகுதி நோர்ஜுன ஆர்த்தஹா ஜிக்யாசுகு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷப என்று சொல்லி இவர்கள் எல்லா உதாரா சர்வையேவைத்தே தேஷாம் ஞானி நித்திய யுக்தா ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோஹி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா உதாரா சர்வையேவைத்தே ஞானி துவாத்மெய்வமே மதம் ஆஸ்தித சஹி யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதிம் பகூனாம் ஜன்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா என்று சொன்ன அந்த வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா என்று சொல்லக்கூடிய பரம ஊதாரிய விசிஷ்டம் அப்படின்னு இவ எல்லாரையும் உதாராள்னு பெருமாளே சாதிக்கிறார். இந்த அவன் ஞானியா இருக்கட்டும் அர்த்தார்த்தியா இருக்கட்டும் சத்ருவிதா பஜந்தே மாம் ஜனா சுகுத்தினோர்ஜுன ஆர்த்தஹா ஆர்த்தன் பீடித்தன் ரொம்ப துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவன் ஆர்த்தஹா ஜிக்யாசுகு இப்பதான் முதல் முதல்ல பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் அர்த்தார்த்தி பணம் வேணும்னு ஆசைப்படுறவன் அதுக்கப்புறம் ஞானி அப்படின்றதாக இந்த நாலு பேரையும் சொல்லி நாலு பேரும் உதாரால் தான் நாலு பேரும் அதை சொல்றதுக்கு ஒரு பெரிய ஔதாரியம் பெருமாளிடத்துல இருக்கு. அந்த பெருமாளிடத்துல இருக்கிற ஔதாரியம் யாருண்ட பக்தாளிடத்துல வந்து சேர்றது அந்த ஔதா நம்ம எதுக்குடா ஜீவிக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பணம் சம்பாரிச்சு பணத்தை சேர்த்து வச்சு பேங்க்ல வச்சு பார்த்துண்டு அதை வந்து விதவிதமான திரவியமாக மாத்தி அதெல்லாம் உட்காந்து பார்த்துண்டு இதுவா நம்ம லோகத்துல பண்ண வேண்டிய காரியம் இதுக்காகவா வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து நம்மளையே பிடிக்காம போய் ஆஹா பெருமாள் இவ்வளவு உதாரமாக இருந்திருக்காரே எல்லா நம்மளெல்லாம் கூட அந்த அர்த்தார்த்தியை பார்த்து கூட உதாரணம்னு சொல்லியிருக்காரே என்ன அர்த்தார்த்தி என்ன பண்றான் அவனும் பெருமாளிடத்துல தான் போறான் எனக்கு பெருமாளுக்கு பணம் வேணும்னு பெருமாளை போய் பிரார்த்திக்கிறான் பாருங்க இது ஒண்ணு என்னன்னா தானே தன்னுடைய பிரயத்னத்தினால நம்ம எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிற திமிர் பிடிச்சவனா இல்லாத அதுக்கும் பெருமாளைய நாடுறானே சத்ருவிதா பஜந்தே மாம்னு அந்த பஜனம் இருக்கே பெருமாளை ஆசிரியக்கிறதுன்றது இருக்கே அது இந்த ஆர்த்தனுக்கும் இருக்கு அர்த்தார்த்திக்கும் இருக்கு ஜிக்யாசுக்கும் இருக்கு அப்புறம் ஞானிக்கும் இருக்கு அதனால இவ எல்லாரையும் உதாராகன்னு சாதிச்சுட்டார். அந்த இதுல ஞானின்னு சொன்ன அந்த ஸ்டேஜ் இருக்கே அந்த ஔதாரியம் இந்த இடத்துல விவக்ஷிதம் ஔதாரிய விசிஷ்டம் பாவையன் அவரை நினைத்து கொண்டு புனஸ்ட பூயோபி நமோ நமஸ்தே இது நியாயேன என்ற அர்ஜுனன் காண்பித்த வழியை தானும் அனுஷ்டானம் செய்பவராக யமுனாச்சாரியர் தன்னுடைய ஆச்சாரியரான நாதமுனிகளை இடைவிடாம பிரணாமம் பண்ணுவதற்காக பூயோ நமகான்றதாக ஆரம்பிக்கிறார். இது நியாயேன பிரணமதி பிரணமதி இதுதான் கிரியாபதங்கள்ன்றது பிரணாமம் பண்ணுகிறார் பிரணமதி பூயஹா பிரணமதி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே ஸ்லோகத்துல ரெண்டு ஸ்லோகத்துல பிரணாமங்களை தெரிவிச்சார் இப்ப பூயோ நமக அனுசாதிக்கிறார். ஏன்னா அவருக்கு இன்னும் தாகம் அடங்கல ஏன்னா இதுக்கப்புறமும் தாகம் அடங்க போறதில்லை இருந்தாலும் அவர் என்ன பண்றார் பூயஹான்ற சப்தத்தை பூயோ பூயோ நமாமியம்ன்ற மாதிரி பூயஹா பூயஹா அப்படின்னு மனசால ஆவர்த்தி பண்ணிக்கிறார். கொஞ்ச நாளை தியானத்துல உட்கார்றார் அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அப்புறமும் அவருக்கு வந்து உடனே சாட்சாத்தா பகவத் விஷயத்துல ரத்தி ஏற்படுவதற்கு முன்னதாக பல ஆச்சாரியர்களை பல நமக்கு வழிகாட்டிகளை பிரணாமம் பண்ண போகிறார். இப்படியாக இந்த கிரந்தமானது விஸ்திருதமாக போறது. பூயஹா இதி ஸ்தவ பிரியஸ்ய பகவதஹ ஸ்வவிஷய ஸ்துதௌ யோஜயித்தும் இச்சதஹ ஸ்தோத்ரம் தாவத் ஆஸ்தாம் என்ன பண்றார் அது இருக்கட்டும் பா அப்படின்னு சாதாரணமா சொல்றா பாருங்க. அவர் ஸ்தவ பிரியர் பெருமாள் அப்படிப்பட்ட பகவானுடைய ஸ்வவிஷய ஸ்துதௌ அவர் விஷயமான ஸ்துதியில யோஜயித்து மிச்சதா அதுல போய் அதுல தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும் தவப்பிரியரவர். என்ன என்னன்னா உபன்யாசம் ஆரம்பிப்பா. உபன்யாசம் ஆரம்பிக்கச்ச எல்லாருக்கும் வந்து பாவம் எந்த விஷயமோ அந்த விஷயத்துக்கு வந்துட மாட்டாரா, அந்த விஷயத்துக்கு வந்துட மாட்டாரா, இவர் பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பீட்டிகை இல்லாம ஒரு உபன்யாசம் நடக்குமா? அதுக்குன்னு தனியா ஒரு பீட்டிகை இருந்தாதானே அது சுவாரஸ்யமா இருக்கும். நம்மளுக்கு என்னன்னா அது கடைசி வரையில் எல்லாரும் ருச்சிக்கணும்னு ஆசை, அதனால நம்ம கொஞ்சம் பீட்டிக்கையை வச்சு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரியாக இவர் ஸ்தவப்பிரியரான பகவான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக தான் ஸ்தோத்திர ரத்னம்ன்ற கிரந்தத்தை எழுதுபவராக இவர் இந்த கிரந்தத்தை, அதாவது ஸ்தோத்திர ரத்னத்தை ஆரம்பிப்பவராக இருந்து கொண்டு கூட என்ன பண்றார், இருக்கட்டும் பா அவர்தானே ஸ்தோத்திரம் பண்ண போறோம், அதுக்கு முன்ன முதல்ல பீட்டிகை எல்லாம் முடிச்சுடலாம், அடி எனக்கு இந்த பெருமாளிடத்துல பக்தி யார் மூலமா கிடைச்சது, அவளை சொல்லாத நான் எப்படி இந்த டீல்னு உடனே இறங்க, கடல் ஆழமா இருக்குன்னு உடனே இறங்கின உடனே இறங்கச்சே ஆழமா இருக்கிற கடல்ல யாரா இறங்குவாளா, நாளைக்கு எல்லாரும் இறங்க வேண்டாமா, இதை அனுபவிக்க வேண்டாமா, அதுக்காக படித்துறையெல்லாம் இருக்க வேண்டாமா, வழிகள் சரியா இருக்க வேண்டாமா, அதுக்காக அவர் துறை அவரே அவரே யமுனை துறைவர். ஏன்னா யமுனை துறையை பத்தி நல்லா தெரிஞ்சின்றவர், அதனால அது யமுனையே பக்தியை கொடுக்கக்கூடியது, யமுனைன்றது பக்தியை அற்புதமான பக்தியை வளர வைக்கக்கூடியது, அதனால இவரும் பக்தியை வளர வைப்பவர். யாரிடத்துல பெருமாளிடத்துல பக்தியை வளர வைக்கணும்னால் அதுக்கு முன்ன அதுக்கு அந்த படித்துறையை அணுக வேண்டும், அது திடீர்னு யமுனையில இறங்கிறது இல்லை, அதனால அந்த படித்துறையான அந்த யமுனத்துறை யமுனை துறைவன் முதல்ல அவருக்கு முன்ன இருந்த ஆச்சாரியால் ஆகிற படிக்கட்டுகள் எல்லாம் வர்ணிக்கிறார். அதுல நாதமுனிகளுடைய கிரமம் ஸ்தவப்பிரியஸ்ய பகவதா சுவிஷயஸ்துதௌ யோஜயித்தும் இச்சதா, தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணோன்றதுலயே ஈடுபடுத்த முயல்கிறார் அந்த பெருமாள். இவரை இருந்தா கூட இருக்கட்டும் சுவாமின், ஒரு நிமிஷம் இரு சுவாமின், கொஞ்சம் பொறுத்துக்கும் சுவாமின், பெருமாளையே கொஞ்சம் பொறுத்துக்கும் சுவாமின், பாகவத்தால் ஆத்துக்கு வந்திருக்கா, இருந்தாலும் அவளுக்கு அவளை கூட்டுட்டார், திருவாராதனம் முடியல, இதுவும் சுவாமின் கொஞ்சம் இரு சுவாமின், கொஞ்சம் திருவாராதனத்தை முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்றத எந்த பாகவத்தாலும் தப்பா நினைக்கிறது இல்லையே. அடைய கூப்பிடறதுக்கு அப்ப என்ன பெருமாள் திருவாராதன ஆனாட்டு கூப்பிட்டுருக்கலாமே சுவாமின் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லையே. அந்த மாதிரியாக நாமளும் கிரமேண கேட்கணும், அதுதான் அதுலதான் ஒரு ருச்சி. எப்படி சுவாமி இந்த வஸ்துவை தயாரிச்சார் அப்படின்னு கேட்டுட்டுதான் திரட்டிப்பால சாப்பிடுறேன், ஏதாவது திரட்டிப்பால சாப்பிடச்ச சுவாமி எப்படி பண்ணீங்கோ இத இவ்வளவு நன்னா இருக்கே அப்படின்னு கேக்குறா பாருங்கோ, திரட்டிப்பால் பண்ண தெரியாதவா, இவ்வளவு அற்புதமா இருக்கேன்னா அவ முதல்ல இருந்து ஆரம்பிப்பா எப்படி பண்ணணும், அது அது முடி அவ சொல்லி முடிக்கிறவரில் இவா சாப்பிட்டு இருக்கா, மெது மெதுவா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து, ஏன்னா மறுபடியும் கிடைக்க போறது இல்லைன்னு தெரியும். ஆனா இங்க வந்து மறுபடியும் மறுபடியும் பூயோ பூயா அதான் சாதிக்கிறார் மூணு தடவை பாருங்க, சில இடங்கள்ல எல்லாம் முதல் தீர்த்தக்கார ஆளுக்கு அவளுக்கு எல்லாம் கொடுக்கச்ச மூணு தடவை தீர்த்தம் கொடுக்கறது, ஏன்னா மூணு தடவை பிரசாதம் கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதான் மூணு தடவை ஸ்லோகம் சமர்ப்பிக்கிறேன். ஸ்லோகம் சமர்ப்பிக்கச்சியும் முதல் தீர்த்தக்காரருக்கு கொஞ்சம் நிறைய தானே சமர்ப்பிக்கணும், அவர் முதல் தீர்த்தக்காரர் நம்மளுக்கு யா நாதமுனிகள் முதல் தீர்த்தக்காரர் இல்லையா, தீர்த்தங்கரஹா, இந்த தீர்த்தங்கர சப்தத்தை நம்மளும் உபயோகப்படுத்தலாம், அது அது மதாந்திரத்துல யூஸ் பண்றான்றதுனால நம்ம யூஸ் பண்ண கூடாதுன்னு கிடையாது, தீர்த்தி கரோதி தீர்த்தானி தீர்த்தபூதாகி சாதவஹான்றதாக தீர்த்தம் கரோதி தீர்த்தகரகனாக அது தீர்த்தங்கரகான் ஆகும், அதனால தீர்த்தங்கரகான்ற சப்தம் ரொம்ப அற்புதமான சப்தம், அது ஜெயினால் முதல்ல உபயோகப்படுத்திட்டாள் அப்படின்றதுனால நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு கிடையாது, அது நம்மளும் இவாளெல்லாம் தீர்த்தங்கராள்னு சொல்லணும், அவா நம்மளெல்லாம் பவித்திரமாக்கக்கூடியவாள், அதனால தீர்த்தங்கிறாள்னு பேரு, அதனால அவளை முதல்ல சொல்றார் ஸ்தோத்திரம் தாவத் ஆஸ்தாம்னுட்டார் அந்த பெருமாள். அவர் ஆசைப்படுறார் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி, ஆசைப்படுறது ஆசைப்படுறது சகஜம், அவர் அவர் ஸ்துதி பிரியர் அஸ்தவ பிரியான்னு பெருமாளை சொல்றோம், அவர் ஆசைதான் படுவார், இருக்கட்டும் கொஞ்சம் இருக்கட்டும், தாவத் ஆஸ்தாம் அது ஆஸ்தாம்ன்றது வந்து இருக்கட்டும்னு அர்த்தம், இருக்கட்டும் சுவாமி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்ற தாத்பரியம் மறுபடியும் சொல்றேன் பாருங்க, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த பாவம் வரணும், ஏன்னா சம்ஸ்கிருத லாங்குவேஜ்ல அந்த பாவம் வரணும்னா எப்படிப்பட்ட பிரயோகங்களை பண்ணணும், ஸ்தவப்பிரியஸ்ய பகவதா ஸ்வ விஷயஸ்துதௌ யோஜயித்தும் இச்சதா, அதாவது இதுல மூணு ஷஷ்டி விபக்தி இருக்கு, ஸ்தவப்பிரியஸ்ய அப்படின்னு ஒரு ஷஷ்டி, பகவதஹான்னு ஒரு ஷஷ்டி, ஸ்தவப்பிரியா பகவான் அப்படின்னு அர்த்தம், அப்புறம் ஸ்வவிஷயஸ்துதௌ யோஜயித்தும் இச்சதா, சோ தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அவரை தூண்டுவதற்கு ஆசைப்படுபவர் இச்சுகா இச்சாவான், சோ இச்சதஹா இச்சன் அப்படின்னு வரணும், இச்சன் பகவான் ஸ்தவப்பிரியா பகவான் ஸ்தவப்பிரியா பகவான் சுவிஷயஸ்துதௌ யோஜயித்தும் இச்சன் பகவான், இப்படி மூணும் பிரதமா விபக்தி, இப்ப மூணுலையும் ஷஷ்டி விபக்தியை சேருங்கோ, ஸ்தவப்பிரியனான பகவானுடைய அப்படின்னு ஸ்தவப்பிரியஸ்ய பகவதா ஸ்வவிஷய ஸ்துதௌ யோஜயிதும் இச்சதா, தன் விஷயமான ஸ்தோத்திரத்தில் ஈடுபடுத்த முயல்பவர், ஆசைப்படுபவருடைய ஸ்தோத்திரம் இருக்கே அது இருக்கட்டும்பா, அதை விட அவரை பத்தி நான் நிறைய ஸ்தோத்திரம் பண்றேன் அப்புறம் அந்த டைம் வரைச்ச. ததோபி அசாதாரண்யேன உபகாரக தமோ நாதமுனிரேவமே நந்தவியாவா, அதை காட்டிலும் அதிகமான ததோபி அசாதாரண்யேன, அவருக்கு ஸ்தோத்திரம் நிறைய பேர் பண்றா, சர்வசாதாரண அவரை ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்தவ பிரியர் சர்வ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா, எத்தனையோ புராணாதிகள்ல அங்கங்க அங்கங்க ஸ்துதி, பிரம்மா பண்ண ஸ்துதி, இந்திரன் பண்ண ஸ்துதி, மகர்ஷிகள் பண்ண ஸ்துதி, வேதனை பண்ண ஸ்துதி அப்படின்னு 1008 ஸ்தோத்திரங்கள் இருக்கு. ஆனால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நான் அடியேன் அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அதுக்கு காரணபூத்தரான நாதமுனிகளை தான் முதல்ல பிரணாமம் பண்ண வேண்டும். ததோபி அசாதாரண்யேன உபகாரகதமஹ, உபகாரகதமா எத்தனையோ உபகாரக்கால் இருப்பா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவா இருப்பா நம்ம லைஃப்ல. அடியனுக்கே பார்க்க போன மதுராந்தகம் சுவாமி, இந்த அடியை ஆரம்பிச்சேன் நியாயசாஸ்திரம் வாஸ்தும், அடியன் மதுராந்தகம் சுவாமின்றேந்து, அதுக்கப்புறம் என்னன்னா வல்லிபுரம் சுவாமி, அப்புறம் அடியன் ஆச்சாரியராக அடியன் உபாய அனுஷ்டானம் பண்ண நாவல் பாக்கம் சுவாமி ஐயா சுவாமி, அதுக்கப்புறம் கொத்திமங்கலம் சுவாமி, அதுக்கப்புறம் வரதாச்சார சுவாமி, அதாவது கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி, அதுக்கப்புறம் சரகூர் வரதாச்சார சுவாமி, அது அண்ணாதூர் வரதாச்சார சுவாமி, எல்லாரிடத்துலயும் கொஞ்சம் வாசிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அடியன் கடைசியா ஆசிரியச்ச கருணாகராச்சார சுவாமி, கருணாகராச்சார சுவாமின்றையும் அடியன் கிரந்த சதுஷ்டயத்துல ரெண்டு கிரந்தம் தான் முதல்ல ஆயிருந்தது, அதுக்கப்புறம் ரெண்டு கிரந்தங்கள் பாக்கி இருந்தது, அதனால அந்த ரெண்டத்தையும் அத்தியனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கருணாகராச்சார சுவாமின்ற பகவத் விஷயம், ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம், அதுக்கப்புறம் கீதா பாஷ்யம் கூட ஒரு லெவலுக்கு ஆகாதமா இருந்தது, அதெல்லாம் முடிக்கிறதுக்கு சககாரமா இருந்த கருணாகராச்சார சுவாமி, எல்லாரையும் அடியன் ஸ்மரிச்சுக்கணும் இல்லையோ, அந்த மாதிரியாக அத்தனை பேர்லயும் யாரா உபகார கத்தமஹா அப்படின்னா அது நம்மளுக்கு வரசாப்பணம் பண்ணி வச்ச ஆச்சாரியர், அவர் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்றதுனால அவரை நினைச்சுக்கிற மாதிரியாக ததாபி அசாதாரண்யேன உபகார கத்தமஹா நாதமுனிரேவ மே மந்தவியா, நாதமுனிகள் தான் எனக்கு நந்தவியா, மந்தவியா இல்ல நந்தவியா, நமனம் பண்ண வேண்டியவர், பிரணாமம் தெரிவித்துக் கொள்ளப்பட வேண்டியவர் அவர்தான் என்று பூயோ நமஹா என்பதற்கு தாத்பரியம். மறுபடியும் மறுபடியும் பிரணாமலை வெயிட் பண்ணிட்டு இருக்க, வெயிட் பண்ண வச்சிருக்கிற இந்த பெருமாள் என்ன இன்னும் சுவாமி இவெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வரேன் நானு அப்படின்னு சொல்ற மாதிரியாக பூயோ நமஹான்னு இங்க ஆரம்பிக்கச்ச விளம்பத்தை சகித்து கொள்ள முடியாதவரால் பெருமாளால ஸ்தவப்பிரியர், அப்புறம் பகவான், ஏன்னா பகவான் பகவத் சப்தம் இங்க சுவாரஸ்யம், ஞானசக்தி வலைஸ்வரிய வீரிய தேஜாம் சசேஷதா பகவத் சப்த வாட்சியானி வினா ஹேயேர் குணாதிபிகின்னு சொன்ன, எல்லா ஒரு ஹேயகுண சம்பந்தம் இல்லாம உபயலிங்கத்துவம் இந்த பகவத் சப்தத்தினால, அந்த பகவத் சப்தத்தினுடைய நிர்வச்சனத்தினால சூச்சித்தமா இருக்கிறதுனால, அதாவது நிரவதிக கல்யாண குண பூயிஷ்டத்துவம், அதாவது நிரஸ்த சமஸ்த தோஷத்துவம் அப்படின்ற அந்த ரெண்டு உபயலிங்கமும் இந்த பகவத் சப்தத்தினுடைய நிர்வச்சனத்தினால தெரியறது. அந்த பகவான் அவரையே விட்டுட்டு இவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா உபகாரக தமரான அவரை முதல்ல சேவிக்கணும் சுவாமின்னு. ஆசிரித சம்ரக்ஷணாத்து நச்சுதா, அதுல இதுக்கு மேல அச்சுத சப்தமானது பூயோ நமஹான்னு வந்த, அபரிமித அச்சுத பக்தி தத்துவன்னு அச்சுதான்னு ஆரம்பிக்கிற, அபரிமிதமான அச்சுத பக்தின்னு பின்னாடி நம்ம அதை அன்வயம் பண்ணிக்கலாம். அபரிமிதத்தை எங்க சேர்க்கணும்னா பக்தி, அபரிமிதமான பக்தி, அபரிமித அப்படின்றத அப்புறம் சேர்த்துக்கலாம், அதே பாஷ்யக்காரரே சாதிப்பார், அதாவது சுவாமி தேசிகன் தான் இங்க பாஷ்யக்காரனும். தத்தோ அசாதாரண அதாவது ஆசித சம்ரக்ஷணாத்து நச்சுதா இத்தச்சுதா, அச்சுத சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு, அதுல எல்லா அர்த்தத்தையுமே நம்ம மெதுவா பார்க்கலாம். அவரே ஒரு தன்னை பத்தி தான் சாதிக்கச்ச சத்வான் நச்சுத பூர்வோகம் சத்வம் வை வித்தி மத்கிருதம்ன்றதாக, சத்துவத்திலேருந்து நான் எப்பவுமே சுத்தி நழுவுவதில்லை, சத்துவத்தையே சத்வம்பை வித்தி மத்கிருத்தம், அந்த சத்துவத்தையும் அடியன் தான் உண்டு பண்ணவன், அந்த சத்துவத்திலேருந்து அடியன் சத்துவ குணத்திலேருந்து எப்பவுமே நழுவுவதில்லைன்றதுனால அச்சுதா என்பதா தானே ஒரு உற்பத்தியை சாதிக்கிறார். அதற்கு முன்ன ஆசித சம்ரக்ஷணாத்து நச்சு, அந்த சத்துவம்னா என்னதுடான், ஆசித்தால சம்ரக்ஷணம் பண்ணுவேன் அப்படின்னு ஏற்கனவே பிரதிஜை பண்ணிருக்கனே, அந்த பிரதிஜையிலேருந்து நச்சுதா எப்பொழுதும் நழுவாதவர் இத்யச்சுதஹா ததபிப்ராயணி ஸ்வயமுக்தம் பகவத. இதே அர்த்தத்தை மனசுல வச்சுட்டுதான் ஆசித சம்ரக்ஷணத்திலேருந்து நச்சுதகான்றது எப்படா வரும்னால் அவர் சத்துவத்திலேருந்து வெளியில வராத பிரியம். சத்துவத்திலேருந்து வெளில வந்துட்டார், ஆமாயா இன்னைக்கு சொன்னேன் போயா இன்னைக்கு பண்ண மாட்டேன் போயா அப்படின்னு நம்ம சாதாரணமா லோகத்துல பாக்குறோம், சொல்லிட்டு ஏமாத்திரவாள லோகத்துல பாக்குறோம். இதெல்லாம் மனுஷ புத்தி பண்ற காரியம். அன்னைக்கு சொன்னேரே சுவாமி, இன்னேன் சுவாமி, அது போச்சுப்பா, அது அன்னைக்கு சொன்னது அன்னியோட போச்சு, இன்னைக்கு வேற விஷயம் வா இன்னைக்கு அப்படின்னு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ரேட்டை ஏத்துறது, ரூல்ஸை மாத்துறது, இப்படி எல்லாம் பண்றாளே, இப்படி பெருமாள் பண்ணுவாரடானா இல்ல. அன்னைக்கு சொன்னேரே சுவாமி, என்ன ஒரு தடவை சர்வதர்மான் பரித்தஜ மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு சொன்னேரே சுவாமின்னா, ஆமா அன்னைக்கு சொன்னேன் அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கேன், அதுல இருந்து நான் நழுவுறது இல்லை அப்படின்னு அந்த விப்ரலம்பம் எல்லாம் கிடையாது அவர். கொஞ்சம் ஏமாத்தல் இல்ல இல்ல, நான் சுவாமி பாகவத்தால பிரணாமம் பண்ணணும்னா நான் உம பாகவத்தராவே நினைக்கிறது இல்லைன்ற அவர் என்ன பண்றது பாருங்க. அது அது அது அது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம். நீர் யார் பாகவத்தால இவர் அவர் பாகவத்தர் இவர் பாகவத்தர் நிர்ணயம் பண்றது, அது பாகவத்தாளுக்கு லட்சணம் அவளே சாஸ்திரத்திலே சொல்றா, அதனால அந்த லட்சணம் எல்லாம் இருந்துருக்குன்னா அவளை நீர் பாகவத்தரா நினைக்கணும் அவ்வளவுதான். நம்மளை பொறுத்தவரை அவர் பாகவத்தர் அப்படின்னு இருக்கோமா நம்பனா இல்ல. அதுல இருந்து சுவாமி எப்படிப்பட்ட பாகவத்தாள்னு ஒரு லட்சணம் இருக்கு சுவாமி அப்படின்னு இவாளா ஆரம்பிச்சு ஒரு லட்சணம் பண்ணாரு. அது மாதிரிலாம் இல்லாத இவர் வந்து ஆஹா ஆசித்தாள்னா எப்படிப்பட்ட ஆசித்தாள் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கனே அந்த மாதிரி ஆசித்தாள் தானே அர்த்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு ஏற்கனவே சர்வதர்மான் பரித்தேஜ அப்படின்னு எல்லா சொல்லியும் நிறைய சொல்லிருக்கேன் சுவாமி, ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியம் எஸ்தா முள்ளங்கி வர்த்தத்தை எல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படியே முடியாம போய் உம்மால எதையும் அனுஷ்டிக்க முடியலன்னா கூட ஏன்னா அனுஷ்டிச்சுட்டு முடியலன்னு உடனே தவிர அனுஷ்டிக்காதே முடியலன்னு சொல்றவாள் கிடையாது. அதெல்லாம் அனுஷ்டிச்சுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு சாதனமாக ஆகலையே, பகவத் பிராப்திக்கு சாதனமாக ஆகலையே அப்படின்னு மனசுல ஒரு நிர்வேதத்தோட வேற வழி இல்ல சுவாமி நாடியனுக்கு பகவத் சரணாரவிந்தத்தை காட்டிலும் வேற வழியிலேன்னு யாரெல்லாம் வந்து என்ன ஆசிரியிக்கிறாளோன்னு சொன்ன அந்த ஆசிரயணத்துக்கு உபாயமான என்ன சர்வ தர்மங்களை விடுறது அப்படின்னு. சர்வ தர்மங்களை விடுறதுன்னா அப்படி எடுத்து அர்த்தம் எடுத்துட்டு கூடாது, எல்லா தர்மத்தையும் உடனே சொல்லிட்டார் அப்படின்னு. சர்வ தர்மங்களையும் அனுஷ்டிச்சு அதனால பெருமாளை சாதிக்க முடியுமான்னா அப்படி எனக்கு தெரியலையே. நாகம் யஜ்ஞேர் ந தபசா நதானேன நச்சேஜயா சக்கியா ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா பக்தியா துவனன்யா சக்கியா அகம் ஏவம் விதோர்ஜுன அப்படின்னு அவர் பக்தியை எவ்வளவு முக்கியமா சாதிக்கிறார். அந்த பக்தியும் முடியாம போற சமயத்துலதான் இந்த சர்வ தர்மான் பரித்தேஜ என்று சொல்றார். அந்த ஆசித்த சம்ரட்சணத்திலேருந்து அவர் என்னைக்கும் நழுவுவதில்லை. அதுதான் சத்துவ சப்தத்துக்கும் அர்த்தம். அதனால சத்துவத்திலேருந்து நான் சுத்த பூர்வோகம். சத்துவம்னா என்ன, பலம் அப்படின்னு ஒரு அர்த்தம். சத்துவத்துக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு, அதையும் இங்க காமிக்கிறார். சத்துவம் இக வியவசாயா, சத்துவம்னு சொன்னால் இந்த இடத்துல வியவசாயான்னு அர்த்தம். சத்துவம் இக வியவசாயா சத்வான் நச்சுத பூர்வோகம், சத்துவம் வை வித்தி மத்கிருத்தம்னு சாதிக்கிற இடத்துல சத்துவ சப்தத்துக்கு அர்த்தம் வியவசாயான்னு அர்த்தம். வியவசாயான்னா பிரவிற்த்தின்னு அர்த்தம். அதுக்கே திரவிய அசு வியவசாயேஷு சத்துவம் அஸ்திரீத்து ஜந்துஷு அப்படின்றதாக அஸ்திரீலிங்கம் அதாவது புல்லிங்கமாக இல்ல பும்சகலிங்கமாகவோ அஸ்திரி ஸ்திரீலிங்க பின்னம்னு அர்த்தம். திரவிய அசு வியவசாயேஷு திரவியத்துல, அசுன்னா பிராணன்ல, வியவசாயம்னா பிரயத்னத்துல பிரவிற்த்தியில, அப்புறம் ஜந்துக்கள்ல, ஐயோ அந்த சத்து துஷ்ட சத்துவம் துஷ்ட சத்துவம் அப்படின்னு சொல்றா. துஷ்ட சத்துவம்னா சிம்மத்தை பார்த்து அது துஷ்ட சத்துவம்னு சொல்றா. அந்த துஷ்ட சத்துவம்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஜந்து விஷயத்திலயும் சத்துவ சப்தத்தை பிரயோகம் பண்ணலாம். சத்துவத்தை பலம்ன்ற அர்த்தத்திலையும் சத்துவத்தை பிராணன்ற அர்த்தத்திலையும் கூட பிரயோகம் பண்ணலாம்னு கோஷ கிரந்தமானது சொல்றது. அதையும் இங்க எடுக்கிறார். திரவிய அசு, அசுன்னா பிராணன், திரவியாசு அப்படின்னா சுவாமின் திரவியாசுன்னு எப்படி சுவாமின் வரும், திரவியேஷு தானே சுவாமின் வரும்னு அர்த்தம். இதே பாடத்தை சொல்லிட்டு இருக்கே, திரவியேஷு வியவசாயேஷுனா சரியா இருக்கும் போல இருக்கே சுவாமின். திரவிய அசுன்றது தனி சப்தம் சுவாமின், அசுனா பிராணன் அர்த்தம், திரவிய அசுன்னு சப்தமி விபக்தி ஏதோ ஸ்ரீலிங்கமா நினைச்சுன்றதையும் அது திரவிய அசு கிடையாது. திரவிய அப்படி கணக்கா சப்தமியில சொல்லணும்னா திரவியேஷுதான் உபயோகப்படுத்தணும், அதுலயும் டவுட் இல்லை. ஆனா இதுல திரவிய பிளஸ் அசு வியவசாய மூணுத்தையும் சேர்த்து திரவியம் ச அசுஷ்ட வியவசாயஸ்ட திரவியாசு வியவசாயாக தேஷு திரவியாசு வியவசாயேஷு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். அந்த அவர் நானார்த்த பாட்டத்தை திரவியாசு வியவசாயேஷு சத்வம்ன்ற சப்தத்தை உபயோகப்படுத்தணும். அஸ்திரி ஸ்ரீலிங்க பின்னமாக அதுவும் ஜந்துஷு ஜந்துக்கள்லையும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நானார்த்த பாட்டம் சொல்றதுனால இந்த இடத்துல விவசாயஹா பிரவிற்த்தின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்வ சப்தத்துக்கு அர்த்தம் விவசாயஹான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பிரயத்னத்தை நான் விடுறதில்லை, என்னுடைய ஆசித்த ரக்ஷண பிரயத்னத்தை என்னைக்கும் நான் விடுறதில்லைன்னு தாத்பரியம். அதனால ஏவம் அதே மாதிரி பெருமாளை சாதிக்கிறார். ந கர்மணா வேதம் சொல்றது, ந கர்மணா வர்தே நோ கனியான் சன சாதுனா கர்மணா பூயான் நோ ஏவ அசாதுனா கனியான் இத்தியாதிஷு உக்தம் ஞான பலைஸ்வரியாதேகே அப்ரச்சுதத்துவம் வா விவக்ஷிதம். அதாவது ந கர்மணா வர்தத்தே நோ கனியான், பெருமாள் வந்து தன்னுடைய கர்மாவனால விருத்தி அடையிறவர் இல்லை, கர்மாவனால சின்னவராகிறவனும் இல்லை. அவனா என்னடா அது இந்த மாதிரிலாம் ஒரு கர்மாவே இந்த அவதாரத்துல பண்ணாரே, எப்பேற்பட்ட கர்மா இதெல்லாம் அப்படின்னு அந்த கர்மாவனால அவருக்கு பிரசஸ்தி கிடையாது, அதேனால கர்மாவனால அவருக்கு தாழ்ச்சி கிடையாது. கர்மாவனால தாழ்ச்சியும் கிடையாது, கர்மாவனால அவருக்கு உசத்தியும் கிடையாது, உயர்வும் கிடையாது. ஏன்னா ஸ்வதகா உயர்ந்தவர். ந கர்மணா வர்தத்தே சகா ந கர்மணா கனியான் பவதி அப்படின்னு சொல்ல அந்த பகவான் இருக்காரே, அதனால தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து நழுவாதவர்னு இருக்கும். தன சாதுனா கர்மணா பூயான் நோயேவ அசாதுனா கனியான் அப்படின்றதாக இன்னொரு இடத்துலயும் வேதம் சொல்றது. என்ன சொல்றது? சன சகா பெருமாள் அந்த பரமாத்மா, சகா பரமாத்மா சாதுனா கர்மணான பூயான், நல்ல காரியங்களை பண்றதுனால அவர் பெரியவர்ன்னு கிடையாது. நோயேவ அசாதுனா கனியான், அவர் ஏதோ வேறதோ காரியம் பண்றாருன்றதுனால என்ன கனியான் பவதி, அவர் சின்னவராகவும் ஆறுதில்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ஞான பல ஐஸ்வர்யா இதெல்லாம் இருக்கே, ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்ற ஷாட் குண்யம் இருக்கே, இந்த ஷாட் குண்யத்துல இருந்து எப்பவும் நழுவாதவர். நம்ம எல்லாம் என்னன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணாக்க நம்ம தேஜஸ் போயிடுறது, நம்ம சின்ன தப்பு பண்ணோம்னா நம்மளுக்கு பேர் போயிடுறது, பலம் போயிடுறது, ஐஸ்வர்யம் போயிடுறது இல்லையா? இப்படி ஏதோ நம்மளுக்கு எல்லாம் சேவத்தே அப்படின்ற அந்த சுத்தியானது ஏற்படும். யோக பிரஷ்டகான்ற அந்த பிரம்ச தாத்து பிரம்ச இருக்கு பாருங்க, அது பிரம்சமானது ஏற்படுறது. உயர்ந்த ஸ்திதிக்கு போயிட்டு கூட தாழ்ந்தவனாக ஆயிட முடியும் நம்மளால. அந்த மாதிரி பெருமாளால எப்பவும் உயர்ந்த கத்தி, அவருக்கு உயர்வுன்றதும் கர்மாவனால கிடையாது, தாழ்வுன்றதும் கர்மாவனால கிடையாது என்ற அந்த சுத்தி இல்லாமல் இருப்பது, எந்த சமயத்திலும் நழுவாமல் இருப்பது. எஸ்மாத் பிராப்தா நச்சியவந்தே சோச்சுதஹா அப்படின்னு இத்தப்பி நிருச்சியத்தை இன்னொரு அர்த்தம் சொல்றார். எஸ்மாத் பிராப்தா நச்சியவந்தே, எந்த காரணத்தினால அவரை அடைந்தவர்கள் நச்சியவந்தே கீழே நழுவதில்லையோ அந்த காரணபூதமான குணத்தை உடையவர் சஹா அச்சுதஹா, அதாவது தன்னுடைய பக்தால தான் என்னைக்கும் நழுவ விடுவதில்லை அப்படின்றது. எஸ்மாத்து எந்த ஒரு காரணத்தினால் பிராப்தாகா அந்த பரமாத்மாவை அடைந்தவர்கள் நச்சியவந்தே அவர்கள் நழுவது இல்லையோ, எந்த காரணத்தினால்னா அவர் விடுறது இல்லைன்னு அர்த்தம். அதனால சஹா அச்சுதஹா இத்தியப்பி நிருச்சியதே. அதனால அத்த சுத்திகினா என்ன அர்த்தம்? செவந்தேனர் செவந்தேன்றதுல அது என்னது? அது வஸ்து சுத்திகி நழுவுதல் என்பது யஸ்மான் நாஸ்தி, யாரிடத்திலிருந்து நழுவுவது என்பது இல்லையோ. குழந்தைய காப்பாத்த முடியறது இல்லை, நம்மளால சமயத்துல துள்ளி துள்ளி குதிக்கிற குழந்தையா இருந்துன்னா மடியில வச்சுட்டோம்னா மடியில இருந்து கீழே உருண்டு ஓடிடுறது. அந்த மாதிரியாக இந்த சேத்தனன் வந்து உருண்டு ஓடாத மாதிரியாக நன்றாக தன் மடியில ஆசித்தால வச்சுக்கிறவர். சோ அச்சுதைத்தி பகுவிரீகி அத்த சுத்திகி யஸ்மான் நாஸ்தி சா அச்சுதா ந செவந்தே யஸ்மாத் இதி அப்படின்னு பகுவிரீகி சமாஸ். பக்திஷ்ட தத்துவஜானம் சேத்தி துவந்துவ சமாசா, அதாவது என்னன்னா அபரிமித அச்சுத பக்தி தத்துவன்னு இருக்கு, அபரிமித அச்சுத பக்தி தத்துவன்னு இருக்கு. பக்திஹி அச்சுதன் விஷயமான பக்தியும் அச்சுதன் விஷயமான தத்துவஜானமும் என்று துவந்துவ சமாசம். பக்திஷ்ட தத்துவஜானம் ச அபரிமித அச்சுதனுடைய அபரிமிதமான அச்சுதனுடைய பக்தி என்ன தத்துவஜானம், இது ரெண்டுத்துலயும் தான் அந்த அபரிமிதம்ன்றதுக்கு அபரிமிதத்துவம் எங்கடா விசேஷனம்னா அந்த பக்திக்கும் ஞானத்துக்கும் விசேஷனம்னு சாதிக்கிற. பக்திஷ்ட தத்துவஜானம் சேத்தி துவந்துவஹா தத்துவஜானம், அதாவது துவந்துவாதோ ஸ்ரூயமானம் பதம் பிரத்யேகம் அபிசந்தத்தேன்னு சொன்னதுனால துவந்துவத்துக்கு ஆதியில இருக்கிற அபரிமித சப்தமானது அபரிமித பக்தி அபரிமித தத்துவஜானம்னு ரெண்டுத்திலையும் சேர்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் மேல சொல்லப்பற. தத்துவஜானம் அனாரோபிதாகாரேன புத்தி, வாட் இஸ் தத்துவஜானம்? தத்துவஜானம்னா என்ன அப்படின்னா அனாரோபித ஆகாரேன புத்தி, ஒன்னு ஒன்னு ஏறிட்டு இதுல சில குணங்கள் எல்லாம் ஏறிட்டு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, இல்ல ஆரோபிதமான ஜானம் அப்படின்றா. ஏன்னா தத்துவ ஜானம்னா என்னன்னா சர்ப்பத்துல ஆரோபிதமான ரஜ்ஜு ஜானம் வருது. ரஜ்ஜு ஜானம் அந்த அந்த சர்ப்பத்துல ஆரோபிதமா இருக்குன்னு வச்சுக்கோ, வஸ்துதா அது ரஜ்ஜுன்னு வச்சுக்கோ, அப்ப சர்ப்ப ஜானம் வந்து ஆரோபிதமாயிடும். அது அந்த ஆரோபித ஜானம்னா என்ன அர்த்தம், நாம்பளா நம்மளா அது மேல ஒரு இல்லாத இல்லாததை கற்பனை பண்ணி ஏறிட்டு வச்சுட்டு இருக்கோம்னா அது ஆரோபித ஞானம்னு பேர். அந்த ஆரோபித ஞானம் இல்லாம இருக்கிறதான் இந்த இடத்துல தத்துவ ஞானம்னு சொல்றார். தத்துவ ஞானம் அனாரோபித ஆகாரேன புத்திஹி, புத்திஹின்றது தான் தத்துவம், புத்தி ஞானம், ஞானம் புத்திஹி இதெல்லாம் பரியாய பதங்கள். ஆனா சில சமயத்துல ஞானம் வேற புத்தி வேறன்னு ஒரு லெவல்ல சொல்றோம். ஏன்னா புத்தின்றது இன்டலெக்சுவல், இன்டலெக்சுவல் இன்டலெக்ட்ன்றத புத்தின்றதாகவும் விஸ்டம்ன்றத ஞானம்ன்றதாகவும் நாம பாகுபாடு பண்ணிக்கிறோம். ஆனா வஸ்துதா ஞானம்னாலும் புத்தினாலும் எல்லாம் பரியாய பதங்கள் தான்றதா நியாயசூத்திரமும் சொல்றது. அனர்த்தாந்தரம் புத்திர் ஞானம் இத்தி அனர்த்தாந்தரம் ந அர்த்தாந்தரம், வேற வேற தத்துவம் இல்ல, புத்திஹி ஞானம் எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்றது. அதனால இந்த இடத்துல சுவாமி என்ன பண்றார் பாஷிக அது தேசிகன், தத்துவ ஞானம்னா அனாரோபிதாக்காரேன புத்திஹி அப்படின்றதாக அபிப்பிராயப்பட்டார். பக்தியாதி யோகாத்து அஸ்ய வச்சசா விஸ்ரம்பணீயத்துவம் சூச்சிதம், பக்தியாதி யோகாத்து, பக்தியாதி யோகாத்து அஸ்ய வச்சசா, பக்தி எல்லாம் இருக்கிறதுனால நாதமுனிகளுக்கு வச்சசா விஸ்ரம்பணீயத்துவம் அவர் வாக்கு வாக்குனால நம்பிக்கை தன்மையானது அவரிடத்துல இருக்கு, அந்த விஸ்ரம்பணீயத்துவமானது சூச்சிதம். எங்க வச்சசான்னு இருக்கு என்ன, அங்க அபரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஞான அமிர்தாப்தி பரிவாக சுபைர் வச்சோபிகின்னு இருக்கு. அந்த இந்த அமிர்த அப்தி பரிவாக சப்தங்கள்லாம் என்னன்னா பக்தி தத்துவ ஞானம் இது ரெண்டும் ஒரு அமிர்தம், அதனுடைய சமுத்திரம், அதனுடைய பரிவாகம்னா பரி பரிவாக பரிவாக பரி பரிவா பரிவாகஸ்து பரிவாகன்றத பரிவாகம்னு சொல்லலாம், பரிவாகம்னு சொல்லலாம். அந்த பரிவாகம்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஓடை, அந்த பரிவாகத்தினால சுபமான வச்சோபிகி அப்படின்னு அர்த்தம். அந்த பரிவாகம் எப்படியான அமிர்த பரிவாகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுத்தமான அந்த வச்சஸ்னாலன்னு அர்த்தம். அதுல இருந்து என்னடா தெரியுதுன்னா பக்தியாதி யோகாத்து இந்த பக்தி தத்துவ ஞானம் எல்லாம் இருக்கிறதுனால இவர் வார்த்தை பேசினார்னா அதுல அதுல நம்பிக்கை தன்மை இருக்கும், நம்பக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த விஸ்ரம்பணீயத்துவம் ஆனது சூச்சித்தமானது. ஏன்னா இவ்வளவு பக்தியும் ஞானமும் இருக்கிறவர் பொய் சொல்லுவாரா, யாரேனா ஏமாத்துவாரா? நம்ம நம்ம ஆச்சாரியால் விப்ரலம்ப பதவி வைதேசிக்காக தேசிகாகன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஏமாற்றுதல், ஏதோ சமயத்துக்கு ஒரு பொய் சொல்றது, அப்புறம் வந்து அவளுக்காக சொன்ன என்ன, ஒரு வாட்டிக்கு சொன்ன என்ன அப்படின்னு சொல்றது, குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றது, அதெல்லாம் நம்ம பெரியவாழ்றதுல கிடையாதுன்னு சாதிக்கும். ஏன்னா சாதாரணமா அப்படி இருக்கிறவாழ நம்ம ஏமாத்துறவன்னு நம்மளே புரிஞ்சுடணும். பெரியவாள்லாம் அப்படிலாம் பேச மாட்டான், பெரியவாள்லாம் எது உண்டோ வெட்டுண்டு துண்டு ரெண்டுன்றதாக இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுறோம். அந்த மாதிரி பேசினா இன்னைக்கு லோகத்துல பெரிய கஷ்டங்கள்லாம் ஏற்படுறது. ஏன்னா உண்மையை சொன்னியோல்லையோ அப்படின்னா உண்மையை சொன்னதே தப்பு ஆயிடுறது. உண்மைய சொன்னது நல்லது, அவன் பாவம் உண்மைய சொன்னானேன்னு என்ன யாரனா ஒருத்தர் அப்ரிசியேட் பண்றாளான்னா பண்றதில்ல, நீ ஏன் அதை போய் அங்க சொன்ன அப்படிதான் கேட்பா லோகத்துல. ஆனா நம்ம ஆச்சாரியாலாம் அப்படி கிடையாது, பகவத் விஷயமா இருக்கட்டும் லௌகிக விஷயமா இருக்கட்டும் இருக்கிறத இருக்கிறபடி சொல்றவா. ஆனா அந்த காலத்துல அதுக்கு மதிப்பு இருந்ததுனால நாதமுனிகள் எல்லாரையும் அதே அந்த வச்சஸ் இருக்கிறது அவர் என்ன தெரிஞ்சுட்டாரோ அதை மட்டும்தான் சொல்லுவேன், இல்லாதத சொல்ல மாட்டேன். அப்புறம் நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் என்ன பண்றா, நிறைய இட்டு கட்டி நிறைய விஷயங்களை சொல்றா, கதை கதையா சொல்றா. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு உபாதேயம் எவ்வளவு உபாதேயம் இல்லைன்றத நாம தான் பகுத்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சில பேர் வந்து வியாக்கியான நிரபேட்சமா நம்ம நம்ம மூலத்தை வண்டி வாசிச்சா போறோம்னு இருக்கிறவாள்லாம் உண்டு. ஆனா சில விஷயங்கள்ல சுவாமி தேசிகன் எதெல்லாம் பரிகிரகம் பண்ணியிருக்காரோ அப்படிப்பட்ட வியாக்கியானங்களை மட்டும் சேவிக்கிறது, அனாவசியமா எத்தனையோ கிரந்தங்களை உட்காந்து சேவிச்சுட்டு இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம மனசையே கலைக்கக்கூடிய அளவுக்கான ஏதாவது ஒரு கிரந்தங்கள்லாம் இன்னைக்கு எத்தனையோ புக் ரீடர்ஸ் எல்லாம் என்ன பண்றா, எதை பார்த்தாலும் அதை பார்த்து வாங்கி வாசிக்கிற, எல்லாம் எது எதுவா இருந்தாலும் அத்தனை டாலர் இத்தனை டாலர்னு வைக்கிற புத்தகங்கள் எத்தனையோ புத்தகங்களை வாங்கி வாசிச்சுட்டு இருக்கா, இங்கிலீஷ்ல யா இருக்கட்டும் ஹிந்திலயா இருக்கட்டும் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கா. அது என்ன பண்றது, மார்க்காந்திரத்துல இவளை கூட்டுண்டு போறது. அதனால அந்த மாதிரி வச்சஸ் எல்லாம் நம்ம வாசிக்க கூடாதுன்றதுக்காக இவரது எப்படிடான இந்த பக்தியும் ஞானமும் இருக்கிறதுனால இவருடைய வச்சஸ் வந்து விஸ்ரம்பணீயமாக இருக்கும், நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும். அபரிமிதத்துவம் மிக பக்தி ஞானையோர் விசேஷனம், அபரிமிதத்துவம் என்ற அந்த அபரிமித சப்தமானது அந்த பக்திக்கும் ஞானத்துக்கும் விசேஷணம். அபரிமிதமான பக்தி, அபரிமிதமான ஞானம் என்றால் இவ்வளவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல், பரிமிதம் இல்லாமல். பரிமிதம்னா அளக்கக்கூடியது. அவருக்கு எவ்வளோடா ஞானம்னா, ஆமா அந்த நியாயசாஸ்திரத்துல ஆச்சாரியா பண்ணியிருக்காருப்பா, அந்த நியாயசாஸ்திரத்துல சிரோமணி பண்ணியிருக்காருப்பா அப்படின்னா அது சோபாதிகமான ஞானம். ஏன்னா அது வெறும் நியாயசாஸ்திரத்துல மட்டும்தான், அதுவும் கொஞ்சம் தான், அதுவும் பூர்த்தியெல்லாம் கோர்ஸ்ல இல்ல சுவாமின் அப்படின்னு இடுவா, இதெல்லாம் அவுட் ஆஃப் கோர்ஸ் சுவாமின் அப்படின்னு இடுவா. அவளை இன்டர்வியூ பண்ணச்ச அவ அவுட் ஆஃப் த கோர்ஸ்ன்னு சொன்னாக்க, அவுட் ஆஃப் த கோர்ஸ்னு ஒருத்தன் ஒரு ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்ச உடனே சொல்லவே கூடாது அப்படி. ஏன்னா எதுவா இருந்தாலும் எவ்ரி திங் இஸ் த சப்ஜெக்ட், ரெஃபரன்ஸ் புக்கு பார்க்கணும், எத்தனையோ பார்த்து அவன் கிளியரா இருக்கணும், அந்த தரவா இருக்கணும் அந்த விஷயத்துல. அவுட் ஆஃப் த கோர்ஸ்ன்னு சொன்னான்னா அவனை செலக்ட் பண்ண மாட்டான். ஆனா நம்மளுக்கு இருக்கிற ஞானம் எல்லாம் பாதிக்கு மேல, முக்காவாசிக்கு மேல இல்ல, 95% அவுட் ஆஃப் த கோர்ஸ் தான். வெறும் 5% ஞானத்துக்கு ஒரு ஒரு சிரோமணின்னு கொடுக்குறா, ஆச்சாரியான்னு கொடுக்குறா, இதெல்லாம் சோபாதிகமான ஞானம். ஆனா இவருக்கு இருக்கிற ஞானம் அப்படிப்பட்ட ஞானமா? இங்கன்னா யார்ட்டையோ வாசிச்சு கொஞ்சோண்டு ஞானம் கிரகிச்சிருப்பாருப்பா, அவரும் அவருடைய ஆச்சாரியர் தானே கிரகிச்சிருப்பார் அப்படின்னா அது அவருக்கு ஆழ்வாருடைய அனுகிரகத்தினால விசேஷமான ஞானமானது கிடைக்க பெற்றவரான் அப்படின்னால், நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினால கிடைச்ச ஞானமான அப்படின்னால அது அபரிமிதமான ஞானம். என தடையற்ற ஞானம், தங்கு தடையற்ற ஞானம். இந்த விஷயத்தை தான் தெரிந்து கொள்ளும், இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாது என்ற பாகுபாடு இல்லை. அதே மாதிரி பக்தி, பக்தி என்றால் பகவானிடத்தில், ஜெகத்காரணபூதனான சர்வாத்மாவான ஸ்ரீமன் நாராயணத்தின் நாராயணிடத்தில் எவ்வளவு பக்தினா, ஒரு அவுன்ஸ் ரெண்டு அவுன்ஸ்ன்னு கிடையாது. ஒரு 1 hour சுவாமி இது எவ்வளவு நாளை பக்தி பண்ணுவார் அப்படின்னா, அப்படியே ஒரு கண்டினியூஸா ஒரு 3 நிமிஷம் பண்ணுவேன் சுவாமி, அதுக்கு மேல மனசு சஞ்சலிக்கிறது. இன்னொருத்தர் அப்படியே 10 நிமிஷம் அருள் பண்றேன் சுவாமி அப்படி, அப்படியே 1 hour அருள் சொல்றேன் பண்றேன் சுவாமி அப்படிலாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்ன, அப்படிப்பட்ட பக்தியானது அவரது இல்லை. அகண்டிதமான பக்தி, வேற ஸ்மரணையே கிடையாது. எல்லா வஸ்துவையும் பார்க்கச்சியும் பகவத் ஸ்மரணத்தை பின்னாடி விசேஷமாக வச்சுட்டே பார்க்கிறவர் அப்படின்றதுனால, என்ன ஏன்னா சர்வம்சம் ஐபஷ்யத்தின்னு எல்லா வஸ்துலையும் என்ன பா, சர்வத்ராசௌ சமஸ்தம் ச வசத்யத்ரேதி வையதஹ ததஸ்ய வாசுதேவேதி வித்வத்பிஹ் பரிபட்யதே என்ற நிர்வச்சனமானது, சமஹாத்மா சுதுர் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹான்றத சேர்த்து பார்த்தீங்கன்னா, இவர் அப்படிப்பட்ட வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த மகாத்மாவானபடியினால அவரை இந்த இடத்துல பூயோ நமஹ அபரிமித அச்சுத பக்தி தத்துவஜா தத்துவ அச்சுத்த பக்தி ஞானம் என்ன ரெண்டுத்துக்கும், பக்திஷ்ட தத்துவஜானம் ச, பக்தியும் அபரிமிதம் தத்துவஜானமும் அபரிமிதம் அப்படின்னு சொல்றதுக்காக அபரிமிதத்துவமிக பக்தி ஜானையோர் விசேஷம். தயோர் அமிர்தாப்தித்வ நிரூபணம், அந்த ரெண்டுத்தையும் அமிர்தாப்தி, அது வந்து ரெண்டும் அமிர்த சமுத்திரம் என்ற நிரூபணமானது எதுக்குடா பண்ணார் அப்படின்னா, சஞ்சீவனத்வ ஸ்வயம் பிரயோஜனத்வ அக்ஷயத்வாதி வியஞ்சனார்த்தம். சஞ்சீவனம் ஆனா ஒரு ஒரு மனுஷன் செத்து போற நிலைமையில இருக்கான்னா அவனை மறுபடியும் ஆத்மோஜீவனம் பண்ணி வைக்கும் அப்படின்றதுனால இந்த இவருடைய தத்துவஜானம் இருக்கு. அதுவும் பக்தியும் ரெண்டும் ஒரு பெரிய அமிர்த சமுத்திரம்னு சொன்னார். அமிர்த சமுத்திரம்னு சொன்னதுனால என்ன தெரியறதுன்னா, இவருடைய தத்துவஜானத்தை பத்தியும் இவருடைய அந்த பக்தியை பத்தியும் நம்ம புரிஞ்சுட்டோம்னால் அது நம்மளை ஆத்மோஜீவனம் பண்ணி வைக்கக்கூடியது அப்படின்றதுனால சஞ்சீவனத்துவம் அதுல இருக்கு. ஏன்னா அமிர்தத்திலையும் சஞ்சீவனத்துவம் இருக்கு. அந்த சஞ்சீவனத்துவத்தையும் ஸ்வயம் பிரயோஜனத்துவம், அதுவே ஸ்வயமே பிரயோஜனம். ஏன்னா சில வஸ்துக்கள் விளக்கெண்ணெய சாப்பிடுனா விளக்கெண்ணெய் ஒரு விதத்துலயும் நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை, அது சாப்பிட்டா சாப்பிட்றதுனால டேஸ்ட் இருக்கா இருக்கா ஒண்ணு. ஆனா பலத்தக பிரயோஜனம், ரிசல்ட் ஓரியன்டா இருக்கு. ஆனா இது அப்படி இல்லை, இது ரிசல்ட் ஓரியன்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அது ஸ்வயமே பிரயோஜனம். அமிர்தம் சாப்பிடுறேன்னா யாருன்னா மாட்டேன்னு சொல்லுவாளா, விளக்கெண்ணெய் சாப்பிடுனா மாட்டேன்னு சொல்லுவேன், ஆனா இதை யாரும் மாட்டேன்னு சொல்லாததுனால ஸ்வயம் பிரயோஜனத்துவம். அக்ஷயத்துவம் என்ன, அமிர்தம் என்ன எப்பவுமே இது க்ஷயமாகாதது, அந்த மாதிரியான இவருடைய பக்தியும் இவருடைய ஞானமும், அதாவது எப்பவுமே க்ஷயமாகாது, எப்பவுமே இது முடிஞ்சுடுத்துன்ற நிலைமையே வராது அப்படின்றதுனால இது அமிர்தம்ன்ற சப்தத்தினால, தயோர் அமிர்தாப்தித்வ நிரூபணத்தினால இந்த ஞான பக்தி ரெண்டுத்தும் நாதமுனிகளுடைய ஞானமும் பக்தியுமானது சஞ்சீவனமாகவும் ஸ்வயம் பிரயோஜனமாகவும் அக்ஷயமாகவும் இருக்கக்கூடியது என்ற அந்த 3 தர்மத்தை குறிப்பதற்காக இங்க அமிர்த சப்தத்தினால் அமிர்த பிரவாக சப்தம் வந்தது. அதனுடைய பரிவாக, பரிவாக தடாகாதி ரக்ஷணார்த்தம் அதிக ஜல அபகமன பிரவாக அதிக ஜலாபகமன பிரவாகா தற்சுவைகி, அதாவது பரிவாக அப்படின்னா பரிவாகான அர்த்தம்னா தட்டாகாதி ரக்ஷணார்த்தம் என அது பரிவாகம்னா என்ன என்ன இதுலாம்னா ரெண்டு பக்கமும் கரை புரண்டு கரை கரையோட கரை புரண்டு ஓடணும், ஆனா கரையை வந்து அத நாசம் பண்ணிடக்கூடாது. தட்டாகாதி ரக்ஷணார்த்தம் அதிக ஜல அபகமன பிரவாகம், நிறைய ஜலம் வந்ததுனாக்கா அத அத வந்து அதை தள்ளி விட்டுரும், அதை வந்து அதிகம் ஜலம் அதிகமாச்சுன்னா ஒரு போக்கு இருக்கும் அதுக்கு. அப்படிப்பட்ட பரிவாகம் அப்படின்னு அர்த்தம். அந்த பரிவாகன்ற சப்தத்துக்கு ரெண்டு கரை, பரிவாக சப்தம் அந்த தட்டாகாதி ரக்ஷணம், தட்டாகாதி ரக்ஷணத்தை பண்ணி கொண்டே அந்த பரிவாகம். பரிவாகம்னா என்ன அர்த்தம்னா ஜலத்தினுடைய ஒரு போக்கு, அது போக்கானது எப்படினா அந்த தட்ட ரெண்டு கரையும் உடைக்காமையும் அதிக ஜல அதிக ஜலம் இருக்கிறதாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரவாகத்தை இங்க விவக்ஷ பண்றார். தத்வத்து சுபைஹி, அது எப்படி சுபமோ, ஆஹா ரெண்டு கரண்டும் ரெண்டு கரையும் புரண்டு ஓடுறது ஆறு அப்படின்னா அதை பாக்குறதுக்கே சுபமான ஒரு ஒரு வஸ்து, அதை போய் பாக்குறதுக்குன்னு எல்லாரும் போவா. நிறைய ஜலம் வந்ததுன்னா ஆறுல ஜலம் வந்ததுன்னா எல்லாரும் பார்க்க போறா. எப்படி ரெண்டாம் அதாவது பிறைச்சந்திரனை மூன்றாம் பிறைச்சந்திரனை பாக்குறதுக்கு எல்லாரும் போறாளோ அந்த மாதிரியாக தத்வத் சுபைஹி பிரசன்ன மதுர சீதலத்வாதி சுவாவைகி, அது பிரசன்னமா இருக்கும் மதுரமா இருக்கும் சீதளமா இருக்கும் அந்த மாதிரி பிரசாத குணம். எப்பவும் பிரசாதம்னா என்னன்னா சந்தோஷப்படுத்துறதுன்றதுனால பிரசாதம். நம்ம பிரசாத சப்தத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்காம என்ன பிரசாதம் நிறைய வாங்கி சாப்பிடப்படும், நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அப்படி பண்ண மாட்டா, பிரசாதம்னா இத்தனோண்டு எடுத்துப்பா. சோ பிரசாதம்னா அது என்ன அர்த்தம், சந்தோஷப்படுத்துறதுன்னு அர்த்தம், அது இத்தனோண்டா இருந்தாலும் சந்தோஷப்படுத்திடுமே, அதனால பிரசாதம்னா நிறைய உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு அவ புரிஞ்சுட்டு இருக்கா. நம்ம புரிஞ்சுக்காத விஷயம் அவ புரிஞ்சுருந்தா நம்ம புரிஞ்சுக்கலாமே. பிரசாதா அது என்ன, பிரசாதம்ன்றது ஒரு குணம், ஏன்னா வஸ்தூல இருக்கிற குணம், அது என்ன பண்றதுன்னா ஒருத்தனை சந்தோஷப்படுத்த வைக்கிறது. அதனால இந்த பிரவாகமானது எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வைக்கிறது, அதுல இருக்கிற ஜலமானது மதுரமா இருக்கு அது சீதளமா இருக்கு அப்படின்ற சுபாவம் எல்லாம் இதுல இந்த வச்சனங்கள்லயும் இவருடைய வச்சனங்கள்லயும் இருக்கு. பரிவாக சுபைர் வச்சோபி, பரிவாகம் போன்று சுபைஹி, பரிவாக இவ சுபைஹி, பரிவாக சுபைஹி வச்சோபிஹின்னு அர்த்தம். ஆத்திர அனுக்வா ஸ்தாத்தும் அசக்கியத்துவம் பிரேரகாந்திர பிரயோஜனாந்திர நைரபேட்சியம் திருஷ்டாந்தேன வியஜதே, அத்த அனுக்வா ஸ்தாத்தும் அசக்கியத்துவம், அதனால அதை சொல்லாம இருக்க முடியாது. சுவாமின் விட்டுட்டு மேல போகுது சுவாமின் அப்படின்னா முடியாது, அவருடைய பக்தி ஞானம்ன்றது ஒரு பெரிய பரிவாகம், அதை பத்தி பேசாமல் இருக்க முடியாது. அத்த அனுக்வா ஸ்தாத்தும் அசக்கியத்துவம் பிரேரகாந்திர பிரயோஜனாந்திர நைரபேட்சியம், இதை யாரோ சொல்லி நாதமுனிகளை பத்தி ஒரு மூணு ஸ்லோகம் பண்ணிடும் சுவாமின் ஆரம்பத்துல அப்படின்னு சொல்லி இவர் பண்ணல, இதோ ஒரு பிரயோஜனத்தை அபேட்சிச்சு பண்றாருன்னா அதுவும் இல்லை, அவரை ஸ்தோத்திரம் பண்றதையே பிரயோஜனமா நினைக்கிறார். பிரயோஜனாந்திர நைரபேட்சம் இந்த திருஷ்டாந்தத்தினால தெரியுது. எந்த திருஷ்டாந்தம், அமிர்த பிரவாகம், அமிர்த பிரவாகத்தை யாருன்னா பார்த்துட்டாள்னா அவ ஸ்தோத்திரம் பண்ணாம இருப்பாளா, யாரனா சொல்லி பிரேரணை பண்ணிதான் ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணுமா, கிடையாது. சுவாமின் இவரை பத்தி ஸ்தோத்திரம் எழுதுனா வரமாட்டேன்றது, ஏன்னா ஸ்லோகம் எழுதுறவாளு கூட சில பேரை பார்த்தா உடனே ஸ்லோகம் வராம இருக்க மாட்டேன்றது, ஸ்லோகம் டக்குன்னு வந்து விழருது. ஆனா சில பேரை பார்த்தா ஸ்லோகம் பண்ணா பண்ண வரே வரமாட்டேன்றது. இது எதனாலடான்னா அனுக்வா ஸ்தாத்தும் அசக்கியத்துவம், அவரை பத்தி பேசாம இருக்க முடியாமல் இருக்கும் தன்மை. பிரேரகாந்திர பிரயோஜனாந்திர நைரபேட்சியம், அது வந்து வேற யாரோ ஒருத்தர் சொல்லி சுவாமின் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீரா சுவாமின், என்னுடைய இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பத்தி ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னா அத பிரயோஜனாந்திர அபேட்சம் பண்ணிதான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். ஒரு வஸ்து ப்ராடக்ட ஒரு 10 லட்சம் கொடுங்க சுவாமின் நான் அட்வர்டைஸ் பண்றேன்றார் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரர். அப்புறம் சுவாமின் இதை கொஞ்சம் போட்டு விடும் சுவாமின், இதையும் கொஞ்சம் அட்வர்டைஸ்ல போட்டு விடும் சுவாமின், யாரெல்லாம் ஒருத்தர் பிரேரக்கால் இருந்தாக்க ஃப்ரீயா போடுறவா சுவாமின், இது நல்ல விஷயம், இது லோகத்துக்கு உபகாரமா இருக்க விஷயம், இதுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுக்க முடியாது சுவாமின் எங்களால, இதையும் கொஞ்சம் போட்டு விடுமேன் சுவாமின், அடைய இந்த புத்தகம் பப்ளிஷ் பண்ணிருக்கேன் இதை கொஞ்சம் போட்டு விடுமேன் சுவாமின் அப்படின்னா போட்டு விடுறா. ஏன்னா அது பிரேரகம், பிரேரகாந்திர பிரயோஜனாந்திர நைரபேட்சியமாக நிரபேட்சமாக இவரை ஸ்தோத்திரம் பண்றாரான் அப்படின்னால இந்த வச்சசானது எப்படி இருக்குன்னா அது அது இவருடைய வச்சசு, அதை எல்லாரும் வாசிங்கோ அப்படின்னு சொல்லணும்னே அவசியம் இல்லை, அது அப்படிப்பட்ட வச்சசுன்றத சொல்றதுக்காக இந்த அமிர்த பிரவாக போன்ற வச்சஸ் அப்படின்னு சொன்னார். பரதத்துவ பரமஹித பரம புருஷார்த்த விஷயைகி நியாய தத்துவாதி பிரபந்த நிவேசிதைகி அந்நேஷ்ட வாக்கியைகி, இவர் தான் கிரந்தங்கள் எழுதியிருக்கார், அதான் இந்த வச்ச சப்தத்தினால சாதிக்கிறார். என்ன கிரந்தங்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா யோக ரகசியம்ன்ற கிரந்தம் எழுதியிருக்கார், அப்புறம் நியாய தத்துவம்ன்ற கிரந்தம் எழுதியிருக்கார். அந்த யோக ரகசியம் கிடைக்கவே இல்லை. அந்த நியாய தத்துவத்தை பத்தி அப்பப்போ அங்கங்க சில வசனங்கள் கிடைக்கிறது, அது ரெண்டுமே கிடைக்காம போயிடுச்சு, பூர்த்தியா கிடைக்கல. பரதத்துவ பரமஹித பரமபுருஷார்த்த விஷயி, அது எப்படிப்பட்ட வசனங்கள் அப்படின்னா, பரதத்துவத்தை பத்திய விஷயங்கள், பரமாத்மாவை பத்திய விஷயங்கள். பரமஹிதத்தை சொல்லக்கூடியதா நம்மளுக்கு எதுதான் பரமஹிதம் அப்படின்னாக்க, எல்லாரும் ஹிதம் வேற, அப்புறம் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வச்சனங்கள் வேற, இஷ்டம் வேற ஹிதம் வேற. நம்மளுக்கு எதெல்லாம் இஷ்டமோ அதெல்லாம் ஹிதம் கிடையாது. நம்ம அதுக்குதான் எதை செலக்ட் பண்ணி வாசிக்கிறதுனே தெரியாத ஸ்தித்தில இருக்கிறவா நம்மளாம். ஏதாவது யாராவத்த சொன்னாடானா அந்த புஸ்தகத்துன்னு வாசிச்சு விடுறவா. என்னடா வாசிச்ச முடிவுல என்ன தெரியுனா சப்புன்னு இருக்கும். சரி கொஞ்சம் பாதி விதம் வாசிச்சு, ஐயோ டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இதை போய் வாசிச்சனே அப்படின்னு தோணும். ஆனா எப்பேற்பட்ட நல்ல நல்ல கிரந்தங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான கிரந்தங்கள் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஏன்னா அது உசந்த கிரந்தங்களை ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கச்சே பொன்னியின் செல்வனா ருசிக்கும் சொல்லுங்க. பொன்னியின் செல்வன் தனியா பாக்கச்சா அவ்வளவு அற்புதமான கிரந்தம், ரொம்ப நன்னா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ஸ்ரீபாஷ்யத்துக்கு எதிர நிக்குமானா நிக்காது. ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கிறவன் பொன்னியின் செல்வனை என்ன நினைப்பான்? அது நம்மளுக்கு வேற விஷயம் பா, இதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு. அசாரம் அல்பசாரம் செ சாரம் சாரதரம் தெஜே பஜேத் சாரதமம் சாஸ்திரே ரத்னாக்கரை வாமிருத்தம். இருக்கிற நாளோ கம்மி, இந்த இருக்கிற நாள்ல நம்ம என்னடா வாசிக்கணும்னா, அசாரத்தை விடுங்கோ, அல்பசாரத்தை விடுங்கோ, சாரதரமான விஷயத்தையும் விடுங்கோ, சாரதமமான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோன்னு சுவாமி சாதிக்கிற மாதிரி, பரம தத்துவ பரமஹித பரம புருஷார்த்தத்தை உள்ளடக்கியதான நியாய தத்துவம் முதலிய பிரபந்தத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் தான் இந்த இடத்துல வச்சோபிகின்றதுனால, அதாவது அந்த சுவாமியான நாதமுனிகள் எழுதின கிரந்தங்கள். யோக ரகசியம் என்ன, அதாவது நியாய தத்துவம் என்ன, இந்த கிரந்தங்கள்ல அவர் சொல்லியிருக்கிற வச்சோபிகி அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்மராம்யஸ்ய வாக்கியானி சம்ஸ்கார கிரமம் சம்பன்னம் அப்படின்றதாக அந்த வச்சனங்கள்லாம் இங்க அனுசந்தானம் பண்ண வேண்டியதுன்ற என்னென்ன சம்ஸ்மர அம்யசிய வாக்கியான், இவருடைய வாக்கியங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று ஞாபகப்படுத்தி கொள்ள தகுந்த வார்த்தைகள். எதோ ஞாபகம் வரும் நம்மளுக்கு அனாவசியமா வாசிச்சோம்னா, நிறைய புஸ்தகங்களை தேவையில்லாத புஸ்தகங்களை, இங்கிலீஷ் புஸ்தகங்கள் எல்லாம் ஏன்னா அடியன் இங்கிலீஷ் புஸ்தகத்தை வெறுக்கிறேன்னு கிடையாது, அடியனே நன்ன இங்கிலீஷ் புஸ்தகங்களை வாசிக்கிறவன் தான். ஆனா ஒரு நிலைமைக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வரும்போது நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டான்னு முதல்ல வாங்கி வைக்கிறது பெரிய லைப்ரரியா பண்ணி வைப்பார். ஒரு சுவாமி பெரிய லைப்ரரி பண்ணி வச்சிருந்தார். என்னடா எல்லா கிரந்தங்களும் இருக்கும். அவர் பிரெஞ்சும் வாசிச்சிருந்தாருன்னா பிரெஞ்சு கிரந்தங்கள், ரஷ்யன் கிரந்தம் என்ன, ஜெர்மன் கிரந்தம் என்ன, அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பார். அப்புறம் ரகசியத்ரயசாரம் வாசிச்சுட்டாருன்னு வச்சுக்கோ, போருண்டா இந்த ரகசியத்ரயசாரம் போரும், எல்லா விஷயமும் இதுல வந்துடுத்து. நாதமுனிகள் வசனம் வந்துடுத்து, யாமுனாச்சாரியருடைய வசனங்கள் எடுத்துட்டார், புராண இத்திஹாசங்கள்ல எதெல்லாம் சாரமோ அதெல்லாம் எடுத்துட்டார், அசாரத்தை விட்டுட்டார், அல்பசாரத்தை விட்டுட்டார், சாரதமமா மட்டும் சாதிச்சிருக்கார். அதனால ரகசியத்திரை சாரம் போரும்ட்டு எல்லா புஸ்தத்தையும் வாரி வாரி எல்லாருக்கும் வழங்கிட்டு, ரகசியத்திரை சாரம் என்ன, ஸ்ரீபாஷ்யம் என்ன, நவகிரந்தம் என்ன, சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் என்ன, இதெல்லாம் மட்டும் போரும் நம்மளுக்கு அப்படின்ட்டு ஒரு நிலைமையில எல்லாத்தையும் கொடுத்துருவான். அப்புறம் என்னடா பண்ணுவான்னா, ஒரு கால விசேஷம் வரும், இவாளுக்கு அப்ப புரியும் என்னடனா, இதை காட்டிலும் சாரதமமான வஸ்து நம்மளுக்கு வந்துருத்து, இன்னுமே சுவாமி தேசிகன் கிரந்தமும் வேண்டாம், இதெல்லாம் முடிஞ்சிருத்து, இதெல்லாம் நம்மளுக்கு மனசுக்கு வந்துருத்து. கடைசியில இவ்வளவு விசாரங்கள்லாம் பண்ணி என்னடா தேரித்துன்னு, ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் ஆரம்பத்திலேயே சாதிக்கிறார். ஆரம்பத்துல சாதிச்சா புரியாது. ஆரம்பத்திலேயே நியாய சித்தாஞ்சனத்துல சிதசித் விசிஷ்டம் அத்வைத்தம் தத்துவம்னு சாதிக்கிறார். தத்துவம் என்னன்னு அப்பவே புரிஞ்சுட்டு நம்ம விட்டுற முடியறதா, இதுதான் தத்துவம்னு எப்படி ஸ்தாபிக்கிறார் பாக்கலாம் அப்படின்னு நியாய சித்தாந்தத்தை பூர்த்தியா வாசிச்சு அப்படியே அலசி அலசி அலசி பார்த்து கடைசியில அவர் நிகமனம் பண்ணச்சு, அதனால அத்வைத்தம் தத்துவம். அதனால சோ வாட் ஐ செட் பிரேயர் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி அவர் வருவார் அந்த கன்க்ளூஷனுக்கு. திஸ் ஆர் த வேஸ் டு அச்சீவ் த கன்க்ளூஷன் அப்படின்ட்டு அந்த மெத்தட் எல்லாம் சொல்லியிருப்பார் பாருங்க. அதுல அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், அல்பசாரம் அதையும் விட்டுடு. என்ன அதுல என்ன, நம்மளுக்கு வேண்டியது மூணே மூணு தத்துவம் தான், ரகசியத்ரயம். அந்த மூணு தத்துவத்தை தெரிஞ்சுட்டா போறோம், அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் அண்ட் எல்லா புஸ்தகம். அந்த புஸ்தகங்கள் எல்லாமும் வயசான காலத்துல ஒரு 90 வயசுக்கு மேல திருப்பி கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்க எல்லாம் வாசிங்கடா, நீங்க எல்லாமே இதே லைனுக்கு வந்துருவீங்கோ, ஒரு நாள் இந்த புஸ்தகத்தை எல்லாம் வேற யாருக்குமே கொடுத்துட்டு மூணே மூணு தத்துவம் தெரிஞ்சா போறோம்னு வந்துருவோங்கோ. ஆனா அந்த பழுத்த பழமானது எப்படிப்பட்டது என்னன்னா, ஸ்வீட்டா இருக்கும். ஏன்னா அது எல்லா தத்துவங்களையும் கிரகிச்சுண்டு அதுக்கப்புறம் நிர்ணயத்துக்கு வந்திருக்கு. வெம்பர பழம் மாதிரி கிடையாது. முதல்லயே சிலதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, எனக்கு இது வந்துருத்து சுவாமி, எனக்கு அதான சுவாமி கடைசியில பண்ணணும், அதை நான் இப்பயே தெரிஞ்சுட்டேன் அப்படின்னுட்டு வெம்பி போற பழம் மாதிரி இருக்கக்கூடாது. அதனால எல்லாத்தையும் கிரகிக்கணும், அதுக்குதான் பிரயத்தனப்படுறார் நம்ம சுவாமி. எல்லாரும் எத்தனை பாருங்க, எத்தனை பேர் கேட்கிற மாதிரி பண்ணியிருக்கார் இல்லையா. அதனால சம்ஸ்மராம் அசிய வாக்கியானின்றதாக எந்த வாக்கியங்கள் சம்ஸ்மரணீயமாக இருக்கிறதோ, சம்ஸ்கார கிரம சம்பன்னாம், அது சம்ஸ்காரத்தினால அதன விசேஷமாக எது ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் அந்த ஞானம் எல்லாம் தோன்றது பாருங்க. அது அப்படி லோகே சாத்விகே ஜனே, லோகம்னா இந்த லோகம் இல்ல சம்பூர்ண லோகம், லோகேவ தீர்ன லோகேன்ன சாத்விகமான ஜனங்கள் மத்தியில என்ன எத்வா பகவத் விமுகாதிஷ்டிதே புவனே என, இல்ல புவனேன்னே வச்சுக்கோங்கோ, லோகே என்ன லோகம்னா போகணும்னு வச்சுக்கோ. என்னதுன்னா பகவத் விமுகால் நிறைய இருக்கிறவாள், பகவான ஸ்மரணம் பண்ணாம இருக்கிறவா தான் இந்த லோகத்துல அதிகம். அதை எப்படி சொல்றாரு பாருங்க, பகவத் விமுகாதிஷ்டிதே புவனே, பகவத் விமுக பூயிஷ்டேன்னு அர்த்தம். பகவத் விமுகால் தான் அவர்களால் அதிஷ்டிதம், அவர்களால் வாழக்கூடிய இந்த புவனத்தில் அத்தியுதம் ஹேத்ததி பாபாவா. எப்படி இப்படி கூட ஒரு வஸ்துவை எடுத்து கொடுக்குறவா உண்டா, என்ன நவநீதத்தை போல வெண்ணெய் எடுத்து கொடுக்குற மாதிரி அத்தமா இருக்கே இது. லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகம், அதுதான் என்ன லோகே பகவத் விமுகாதிஷ்டிதே, இந்த லோகத்துல அத்தியுதமானது இது. யதா பரமபத நிலையா பகவான் அத்திர அவதரித்து, பரமபத நிலையனான பகவான் இங்க அவதரிக்கிறாரோ அந்த மாதிரி நாதமுனியல் இருக்கும் அளவில் பக்தி யோகா ததாசித்தேஷு மத்பரியந்தேஷு இத்தி அபிப்பிராயண அவதீர்ணத்வோக்தி. அது எப்படிடா அந்த பக்தி தத்துவமானது அவதாரமாயிருக்குன்னால், என் வரையில் வந்திருக்கே சுவாமின், அடிய என் வரையில் இந்த பக்தி தத்துவம் வந்திருக்கே சுவாமின், எப்படி அந்த பரமபத நிலையனானவன் பகவான் அவதாரம் பண்றாரோ அந்த மாதிரி நாதமுனிகள் இருக்கும் அளவில் இந்த பக்தி யோகமானது அவரை ஆசிரியத்த என் பரியந்தமாக எல்லாருக்கும் இது கிடைச்சிருக்குன்றதுனால அவதீர்ண சப்தத்தை சொல்றேன். அந்த அவதீர்ணன்ற சப்தத்தினால பகவத் அவதாரம் போன்ற இந்த ஞான பக்தி இது ரெண்டும் அடியேன் பரியந்தமாக பரவி இருக்கிறதுன்றத அது அவதீர்ண சப்தத்தினால கிடைக்கிறது. பூர்வம் துராரோக சீமா அவஸ்தி தத்துவம், இதனால இதுக்கு முன்ன என்ன அந்த பக்தின்றதோ ஞானம்ன்றதோ அது ஈஸியா கிடைக்கிறதா இல்ல. துராரோகம் சீமா அவஸ்திதம், அது அடைய முடியாத எல்லையில் இருந்ததை சூச்சிப்பிக்கிறது. இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். பரமார்த்த சப்தா ஸ்வயம் பிரயோஜனத்துவம் பிரயோஜனத்துவம் பக்தி, அதாவது பரமார்த்த சப்தத்தினால என்ன இதுல தெரியுதுன்னா அது ஸ்வயம் பிரயோஜனம்ன்றதாகவும் இதுதான் முக்கியமான தத்துவம்ன்றதாகவும் தெரியறது. பரமார்த்தம்னா என்ன அர்த்தம், அதுதான் தத்துவம், இது எல்லாம் வேண்டான் அர்த்தம். பக்தி பக்தினா சொல்லுகிறது அர்த்தம். பலம் பிரதி அவ்யவஹித சாதனத்துவ ஜாபனாய சமக்ரத்வோக்தி, பலம் பலத்துக்கு அவ்யவஹித சாதனம் என்ன, நிறைய காரணங்கள் இருக்கும். ஒரு காரியம் உண்டாருதுன்னா அதுக்கு 1008 காரணங்கள் இருக்கும், அதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த காரியம் ஆறதுக்கு அவ்யவஹித பூர்வ க்ஷணத்துல எது காரணமா இருந்ததோ அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாக்க அது எதிரான அது பக்தி தான்றதுனால அதுக்கு சமக்ர பக்தின்றது சமக்ரத்துவம் சமக்ரன்ற விசேஷம். சமக்ரனா இன் ஆல் த வேஸ், இன் ஆல் த வேஸ் விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்னுனாக்க நம்மளுடைய பலனை அதாவது மோட்சத்தை அடையறதுக்கு அது பக்தி. அது இவரிடத்துல பக்திஷ்ட அசௌ யோகஸ்டேத்தி பக்தி யோகா, அந்த பக்தி தான் யோகம், பக்தி வேற யோகம் வேற இல்ல. அந்த பக்திஷ்ட அசௌ யோகஸ்டேத்தி கர்மதாரே சமாசம் பண்ணி பக்தி யோகா பிரீத்தி ரூபாபன்ன தியானம் உபாயோவா, பிரீத்தி ரூபாபன்னமான தியானம், அதாவது பகவத் விஷயத்துல பிரீத்தி ஏற்பட்டு அதுவே ஒரு தியானமாக ஆகி அதுவே உபாயமாகவும் மாறுறது. யோக என்ன மோட்சத்துக்கு உபாயமா மாறு, யோக சன்னகனோபாய தியான சங்கத்தி யுக்தி ஷூன்றதா நைக நிகண்டு சொல்றது. யோகான்ற சப்தமானது எந்தெந்த அர்த்தத்துல சொல்லணும்னா உபாயம்ன்ற அர்த்தத்திலையும் யோக சப்தத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதா. யோக சன்னகன உபாய தியான சங்கதி யுக்தி இத்தனை அர்த்தங்கள்ல உபாயம், யுக்தி அது யுக்தினா என்ன அர்த்தம், அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுப்பா அந்த யுக்தின்ற அர்த்தத்திலையும், உபாயம்னா சாதனம்ன்ற அர்த்தத்துல, இதுதான் நம்மளுக்கு சாதனம் மோக்ஷ சாதனம் என்ற அர்த்தத்துல இந்த இடத்துல பிரயோகம் பண்ணிருக்குது. இத்தனை அர்த்தத்துல பிரயோகம் பண்ணலாம்னு நிகண்டு சொல்றதுன்றதையும் இங்க வியாக்கியானத்துல எடுக்கிறார். பக்தி சப்தைக வச்பரிவாக மூலத்தையா சகோக்தம் தத்துவஜானம் உபலக்ஷயதி, பக்தி சப்தமானது வச்பரிவாக பரியந்தமா, வச்பரிவாகத்துக்கு என்ன மூலம்னா பக்தி தான் மூலம், பக்தியும் ஞானம் தான் முகம். பக்தி சப்தாயிக வச்பரிவாக மூலத்தையா வச்பரி அந்த வச்சனங்கள் வெளியில வரத்துக்கு காரணமா இருக்கிறதுனால சகோக்தம் தத்துவ ஜானம் உபலக்ஷயத்தி, இந்த இடத்துல சமக்கிர பக்தி யோகாயன்னு சொல்றாரு. பக்தி ஞானம் ரெண்டுத்துக்கும் தான், அது பக்தி சப்தம் ஞானத்தையும் சொல்லும். ஏன்னா அதுக்கு முன்ன அங்க சொல்றாரு இல்லையோ, மின் லைன்ல பக்தி ஞான ரெண்டுத்தையும் சொல்றதுனால இங்க இங்க இருக்க பக்தி சப்தம் அந்த ஞானத்தையும் சேர்த்துக்கும். அதனால பக்தி சப்தம் சப்தமானது இந்த இடத்துல இருக்கிற பக்தி சப்தமானது வசப்பரிவாக மூலத்தையா, வச்சனம் என்றதுக்கு மூலமான பண்ணால, வச்சனத்துக்கு வெறும் பக்தி இருந்தா போறாது, ஞானமும் வேணுமான பண்ணால தத்துவ ஞானத்தையும் இதுவே பக்தி சப்தமே உபலக்ஷண விதையா சொல்லும், அதையும் சேர்த்துக்கும்னு அர்த்தம். நாதமுனி சப்தசிய பிரதி ஸ்லோகம் நிபந்தனாத்து, நாதமுனி சப்த சப்தத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சொல்றதுனால, குரு பாத அம்புஜம் தியாயேத், குரு நாம ஜபேத் சதா, குரோர் வார்த்தா கதாம் வார்த்தாம் கதாம் செய்வ, குரோரண்யம் நபாவையேத் இத்தியாதிக்கம் அனுசந்தேயம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நாதமுனின்ற சப்தத்தை உபயோகப்படுத்துறாரேனால், குரு பாத அம்புஜம் தியாயேத், குரு நாம ஜபேத் சதா, குருனுடைய பேரை எப்பவும் ஜபம் பண்ணு, குரோர் வார்த்தாம் கதாம் செய்வ, குருனுடைய வார்த்தையும் அவருடைய கதைகளையும் குரோரண்யம் சொல்லிண்டே இருங்கோ, எப்பவும் உபன்யாசம் பண்ணிட்டு தன்னுடைய குருவை பத்தி, குரும் பிரகாசையே தீமான், ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். குரும் பிரகாசையே தீமான், புத்திமானவன் குருவை பிரகாசப்படுத்துவான்னு ஒரு அர்த்தம், குருவை பிரகாசப்படுத்தினால்தான் அவன் புத்திமானே ஆவான்னு ஒரு அர்த்தம் சொல்றான். குரோர் வார்த்தாம் கதாம் செய்வ குரோரண்யம் நபாவையே, குருவை தவிர வேற எதையும் எப்பவும் பாவிக்காது. எவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல போனாலும் நம்ம அது மொத்தம் குருவனுடைய பிச்சை அப்படின்றதாக பைக்ஷம் பைக்ஷியம்ன்றதாக நினைக்கணும். இத்தியாதிக்கம் அனுசந்தேயம், இதெல்லாம் இந்த இடத்துல தியானம் பண்ணும். யமினாம் பகவதேக நேத்த கரணத்ரய விருத்தினாம், யமினா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல்டு அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணார்னா, மூணு கரணத்ரயம், என்ன மனசு வாக்கு கிரியை அப்படின்ற மூணுத்தையும் ஒரே விஷயத்துல வச்சிருந்துருக்க. பகவதேக நேத்த கரணத்ரயம், கரணத்ரய சாரூபியம் இத்தி சௌக்கிய ரசாயனம்னு சாதிக்கிறார் பாருங்க சுவாமி தேசிக். கரணத்ரய சாரூபியம் வேணும், சொன்னத்தை பண்ணணும், சொன்னத்தை தான் செய்யணும், நினைச்சு சொல்ல நினைக்கிறதும் அதே மாதிரி நினைக்கணும். ஒன்னு நினைச்சுட்டு ஒன்னு சொல்லி ஒன்னு பண்ணக்கூடாது, அது துஷ்டால் பண்ற காரியம். நம்ம கரணத்ரய சாரூபியம் வேணும். அந்த கரணத்ரய விருத்தி நாம் யமினாம் பகவதேக நியத கரணத்ரய, பகவானிடத்திலேயே கரணத்ரயமும் இருக்கு. அப்படிப்பட்டவாள் அவராய, அப்படிப்பட்டவர்களுக்குள்ள சிரேஷ்டமானவர், வரணீயாய சிரேஷ்டாய ஏதத்து பகவத் விஷய யோகாரூடத்தையா பிராப்தம். பகவத் விஷேக யோகத்துல அவர் ஆரூடரானபடினால, அதுலயே இருக்கிறவரானபடினால, இது அவருக்கு ஒரு மரத்துல ஏறினாக்க குந்தாரூடா முகுந்தா முமுதே அப்படின்றார். அந்த மரத்து மேல ஏறி அவர் சந்தோஷப்பட்டார். குந்தாதிரூடோ முமுதே முகுந்தஹான்னு சுவாமி தேசிகன் யாதவ அபிதேயத்துல அந்த மரத்து குந்த மரத்து மேல ஏறி இன்று சந்தோஷப்பட்டார்னார். இவர் என்னடா, இவர் பக்தின்ற ஒரு பெரிய மரத்துல ஆரூடராய் இவர் சந்தோஷப்படுறார். பகவத் விஷய யோக ஆரூடாய ஆரூடத்தையா பிராப்தம், யத்கீயத்தே யோகினாமபி சர்வேஷாம் மத்யதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோமதா. அப்படின் யோகினா யாரா அப்படின், யுக்த தமன் அப்படின்னா, யுக்த தமன்னா யோகத்திலேயே சிரேஷ்டமானவன, யுக்தஹான் யோகினா யுக்தஹா, அதுல யுக்தஹா யுஞ்சானஹான்ற பேதங்கள்லாம் சொல்றான் ஐயாய்க்காள். அதுல யுக்த தமஹான்ற என்னன்னா, யுக்த தமான்னு சுவாமி கிருஷ்ணன் சாதிக்கிற விஷயம் என்ன, யோகிகளுக்குள்ள என்னையே அந்தராத்மாவில் உடையவனாக ஸ்ரத்தையுடன் எவன் பஜிக்கிறானோ அவன் யோமாம் பஜதே அனன்ய அனன்ய மனஸ்கனாக இருந்து உண்டு, என்னையே எவன் ஸ்மரிக்கிறானோ அவன் யுக்த தமன் என்று சொல்லக்கூடிய யுக்த தமத்துவம் இந்த இடத்துல யோகின்ற சப்தத்தினால, யமினாம்ன்ற சப்தத்தினால, யமினாம் வராயன்ற சப்தத்தினால கிடைக்கும். யமிகளுக்குள்ள சிரேஷ்டர்ன்ற அர்த்தத்தினால, கரணத்ரய சாரூபியம் இருக்கிற வாழ்க்குள்ள சிரேஷ்டர் அப்படின்றதுனால பாருங்க, இது மாதிரி ஒரு பதங்களை போட்டு அற்புதமா நம்மளுக்கு ஒருத்தரை பத்தி ரொம்ப நல்லா அத்தியதிகமான குணவான நம்ம ஆச்சாரியால ஸ்தோத்திரம் பண்றதுக்கே நல்ல பதங்கள் நம்மளுக்கு வரமாட்டேங்குது. எவ்வளவு பெரிய நல்ல பதங்களை போட்டாலும் சந்தோஷமும் கிடைக்க மாட்டேன்றது. ஆனா இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிறது, வியாக்கியாத்தாவன சுவாமி தேசிகனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிறது, இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த மாதிரி சந்தோஷங்கள் இந்த சப்தங்கள், ஏன்னா சப்தம் இல்லாதனா இந்த லோகம் அந்தம் ஆயிடும். இத மந்தம் தம கிருஷ்ணம் ஜாயத்த புவனத்ரயம் எதி சப்தாஹ்வயம் ஜோதி ஆசம்சாரான் நதீபியத்தேன்னு சொல்ல, இந்த மாதிரி சப்தங்களை தான் சொல்லணும். இந்த மாதிரி சப்தங்கள், அழகான சப்தங்கள், பூயோ நமோ பரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஜான அமிர்தாப்தி பரிவாக சுபைர் வச்சோபிஹி லோகே வதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாத முனையே யமினாம் வராய. எத்தனை தடவை வேணா சொல்லலாம், அந்த அர்த்தத்தையும் நல்லா அனுசந்தானம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் பூயோ நமோ பரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஜானாமிர்தாப்தி பரிவாக சுபைர் வச்சோபிஹி லோகேவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனையே யமினாம் வராய. அப்படின்னு இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.